నందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకా భయంకరం మనోజవం మారుతతుల్య వేగం జితేంద్రియం బుద్ధిమదాం వరిష్టం వాతాత్మజం వానరయూధ ముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘ్య సింధో సలిలం సలిలం యశోకవన్యం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహ లంకాం నమామి తం ప్రాంచలిరాంచనేయం ఆంజనేయమతిపాటలాలనం కాంచనాద్రికమణి విగ్రహం పారిజాతతరుమూలవాసినిం భావయామి పౌమానందనం యత్ర యత్ర గుణాదకీర్తనం తత్ర తత్ర గతమస్తి కాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతీం నమత రాక్షసాంతకం వేదవేద్యే పరే పుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేత తాదాసి సాక్షాత్ రామాయణమాత్మన తదుపగత సమాస సంధి యోగం సమతులో భణతార్థవాక్యబద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరస్సవతం నిశామయత్వం శ్రీరాఘవం దశ శిరాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆశానుబాహరవిందలాయతహక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి వైదేహి సహితం సురద్రమతలే హైమే మహామండపే మధ్యే పుష్పకమాసనే మునిమయ వీరాసనే సుస్థితం అగ్రే వాచయతి ప్రపంచనసుతే ధృత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం వరదాదిభి పరివృతం రామం భజే శ్యామలం. రామాయ రామభద్రాయ రామచంద్రాయ వేదసే రఘునాథాయ నాథాయ సీతాయ పతయే నమః సభాయ నమః. విభీషణ శరణాగతి పర్యంతం இந்த 8 நாள்ல பார்த்தோம். இன்னைக்கு யுத்தகாண்டம், யுத்தகாண்டத்தோடு ஆரம்பிச்சு இந்த இதில் முடிக்கணும், ராம பட்டாபிஷேகத்தில் முடிக்கணும்ன்றது ஒரு சம்பிரதாயம். ஆக இன்னைக்கு யுத்தகாண்டம், விபீஷண சரணாகதி நேற்று பார்த்தோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ராமன் விபீஷணனை தன் பக்கம் சேர்த்துண்டான். எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு ராமாயணத்தில் சொன்னாலும் வாஸ்தவிகமாக நம்ம பார்த்தால் எதிர்பார்ப்பு அங்கே இருந்திருக்கு. என்ன எதிர்பார்ப்பு ராமனுக்கு இருக்கு? சக்கரவர்த்தி திருமகனாச்சே, அவனுக்கு போய் ஒரு எதிர்பார்ப்பு, சாதாரண ஒரு அசுரன் அவனிடத்துல போய் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா அப்படின்னால், பிராட்டியனுடைய கடாட்சம் அவனிடத்துல பரிபூர்ணமாக இருக்கிறபடினால அவனை கைவிட முடியல ராமனால இல்லையா. அதனால தான் என்ன பண்ணா, சுக்ரீவாதிகள் எவ்வளவோ வேண்டான்னு தடுத்தும் கூட ராமன் அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு லக்ஷ்மணன் மூலமாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு இவனுக்கு லங்கையே கொடுக்கிறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன், இவனுக்கு நான் பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சாச்சு, ஆகையினால இவனுடைய சொத்து பலாத்காரமாக வேற ஒருத்தர் இடத்துல இருக்கு, ஆகையினால அந்த சொத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, இதுக்கு எனக்கு சகாயமா எனக்கு நீங்கள்லாம் இருக்க வேண்டியது அப்படின்னு சுக்ரீவனை பார்த்தும் லக்ஷ்மணனை பார்த்தும் சொன்னபடினால அவள்லாம் இந்த வார்த்தையை தட்ட முடியாமல் அவள் விபீஷணன் பக்கல்ல நிற்கிறா. இதுவரைக்கும் நேற்று பார்த்தோம். சரி, நலன் மூலமாக ஒரு பாலம் அமைச்சு இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கத்துக்கு போயாச்சு. இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கத்துக்கு போன உடனே சத்ரு சைன்யத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, சத்ரு சைன்யம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆகையினால ராவணன் வரான். ராவணன் வந்து என்ன பண்றான்னா, தேவைகி வானரத்துவம் உபாகதைகின்னு ஏற்கனவே சொன்னோம், தேவர்களேதான் வானரர்களாக அவதாரம் பண்ணியிருக்கா. 33 கோடி தேவர்கள், அதுவும் எப்படி பண்ணியிருக்காருன்னு வால்மீகி சொல்றா, இந்திரனே தன் சக்திக்கு ஏத்தார் போல ஏகப்பட்ட வானரனா அவன் ஒருத்தனே அவதாரம் பண்றான். ஒரு பெரும் பகுதி இந்திரன் வாலியா அவதாரம் பண்ணிட்டு சின்ன மிச்ச பாகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாகத்தெல்லாம் ஏகப்பட்ட வானரால அவதாரம் பண்றான். இப்பேற்பட்ட ராம கைங்கரியத்துக்காக இப்பேற்பட்ட சக்தி படைத்த தேவர்கள்லாம் அவதாரம் பண்ணியிருக்கா. இப்படி அவதாரம் பண்ணவாள் இந்த சத்ரு பலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ராவணனுக்கு ரொம்பவே ஆசை. ஆகையினால என்ன பண்ணா, அதுவும் எப்படின்னா, இந்த குரங்குகள் இடத்துல வேவு பார்க்கறதுக்காக ராவணன் சில அசுரர்களை, அதாவது 2 அசுரர்களை வேவு பார்க்கறதுக்கு அனுப்புறான். அந்த சுகன் சாரணன் 2 அசுரன், அந்த சுகன் சாரணன் என்ன பண்றான்னா, குரங்கா வேஷம் போட்டு வந்து இந்த வானர கூட்டத்தோட கூட்டமா கலந்துடுறான். எப்பவுமே அசல் நிறைய இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுலபம் இல்லையா, அது பெரிய விஷயம் கிடையாது. ஜாதி குரங்கெல்லாம் நிறைய இருக்கு, அந்த ஜாதி குரங்கோட குரங்கா இந்த 2 வேஷம் போட்டு வந்த குரங்கும் இருக்கு, அப்படி இருக்கிறப்போ ஜாதி குரங்கு கத்துறதுக்கும் குரு குரன்னு ஜாதி குரங்கு கத்துறதுக்கும் வேஷம் போட்டுண்ட குரங்கு கத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜாதி குரங்குகளுடைய சுலபமான பாஷைகள் அவ்வளவு சீக்கிரமா வந்துடல வேஷம் போட்டுட்ட குரங்குக்கு. ஏன் அப்படின்னா இப்ப நமக்கே தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் புதுசாக வேற எங்கிருந்தும் வந்திருக்காரு அப்படின்னா நாம பேசுற தமிழுக்கும் அவள் எத்தனை வருஷம் ஆனாலும் அவள் பேசுற தமிழுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா. நாம சுலபமாவே கண்டுபிடிச்சிடறோம் எப்படி பேசினாலும் அவள் சங்க இலக்கியங்கள் பூர்த்தியா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அவள் பேசினாலும் அவளுக்கு நம்மள மாதிரி வார்த்தைகள் ஸ்பஷ்டம் வரவே வராது, தொடர்ந்து வார்த்தைகள் வராது, தேடி தேடிதான் அவ பேசுவா. அவ பேசுறது நமக்கு நன்னாவே ஸ்பஷ்டமா புரியும். நாளைக்கு இட்லி நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவா இல்லையா. எங்க பாஸ்ட் டென்ஸ் இருக்கும் எங்க ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கும் அதெல்லாம் உபயோகப்படுத்த அவளுக்கு தெரியாது, ஆனால் வார்த்தைகள் வேகமா பிரயோகம் பண்ணணும். அத மாதிரி இந்த குரங்குகள் வேஷம் போட்டுன்னு வந்த குரங்குகள் சந்தேகம் வரக்கூடாதுன்றபடினால ஜாதி குரங்குகளோட குரங்குகளா பழக ஆரம்பிச்சாலும் ஜாதி குரங்குகள் கண்டுபிடிச்சுட்டான். இந்த குரங்குகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணித்தான், இந்த ரெண்டு குரங்கை பிடிச்சி கொண்டு போய் சுக்ரீவன் முன்னாடி நிறுத்திவிட்டான். சுக்ரீவன் முன்னாடி நிறுத்தின உடனே சாட்சாதா விபீஷணன் சொல்றான், ஆமா இவா வேஷம் தான் போட்டுட்டு வந்திருக்கா, இவாள் சுகன் சாரணன் ரெண்டு பேரு, இவ அசுரன் ராவணனால அனுப்பப்பட்டவாள்னு சொன்னான். உடனே இந்த குரங்குகள்லாம் கோபம் வந்துதான். வால்மீகி சொல்றார், எப்படி துவம்சம் பண்ண முடியுமோ அந்த ரெண்டு குரங்கையும் அதாவது அந்த ரெண்டு அசுரவாளியும் அப்படி துவம்சம் பண்ண ஆரம்பிச்சாலும். அப்பவும் ராமபிரான் தன்னுடைய காருண்யத்தை காட்டுறார் அந்த இடத்துல. காருண்யத்தை காண்பிச்சு அவன் அடிக்காதீங்கோ நிறுத்துங்கோன்னு சொல்லி அவ ரெண்டு பேரையும் கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன வேணும் எதுக்காக வந்திருக்கீங்க, நாளா ராவணனுடைய ஒற்றர்கள் ராவணன் எனக்கு கட்டளை இட்டான் உங்க சத்ரு சைன்யத்தை எந்த அளவுக்கு பலமா இருக்குன்னு பார்த்துன்னு வர சொன்னான், ஆகையினால நான் வந்திருக்கேன் அப்படின்னு. வா சுக்ரீவா இவா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போ, யார் யார எப்படி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணுமோ அப்படி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடு, அவாவால் பராக்கிரமத்தை மறைக்காமல் பூர்த்தியாக சொல்லு அப்படின்னு சுக்ரீவனுக்கு கட்டளையிடுறார் ராமன். உடனே ராமன் இது என்னடா வம்பா போச்சுன்னு சுக்ரீவன், இது ஒரு காரியம் நம்ம பண்ணணுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும், இவன் தான் நலன், இவன் தான் நீலன், இவன் விஸ்வகர்மாவுடைய பையன், இவன் ஹனுமான், இவன் வாயுபுத்திரனுடைய பையன், இவனுக்கு இவ்வளவு பலம் இருக்கு, நான் சுக்ரீவன், நான் சூரியனுடைய அம்சம், எனக்கு இவ்வளவு பலம் இருக்கு, இவர் ஜாம்பவான், இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு மொத்தத்தையும் சொல்லி அனுப்பிச்சான். ராமன் சொல்றார் அந்த ரெண்டு அசுராலயம் பார்த்து, பூர்த்தியா பார்த்தோன்ட்டியா இல்லையா, நேர ராவன்கிட்ட போய் சொல்லணும். அந்த மகா பிராஜ்யால் அந்த ரெண்டு அசுராலம் ராவணன்கிட்ட போயிட்டு என்னடா பார்த்துட்டு வந்தியான்னு ராவணன் கேட்ட உடனே இவாள் உட்கார்ந்து நின்று பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாளா ராமபிரான். மறுபடியும் ஒரு ராமாயணம் பூர்த்தியா ராஜா தசரதோ நாமன் அப்படியே முதல்ல இருந்து ஆரம்பிச்சு, இந்த மாதிரி ஒரு தசரதர்னு ஒரு ராஜா இருந்தான், அவருக்கு ராம லட்சுமண பரத சத்ருக்னால் நாலு பேரு அப்படின்னு மொத்த கதையும் சொல்ல. உடனே ராமன் ராவணனுக்கு கோபம் வந்துதான், ரெண்டு வச்சா நான் போட்டு வச்சு நான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னால் அந்த ஸ்தோத்திரத்தை எங்கிட்ட வந்து பண்றேடா அப்படின்னு இந்த அசுரெல்லாம் கூட்டிட்டு வந்து இவா ரெண்டு பேரும் சிறையில தருடானா. சரி சத்ருவோட சைன்யமும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் மேல என்ன பண்றதுன்னு ராவணனுக்கு புரியல. இங்க இருந்து போறான் நேர போயிட்டு அரண்மனையினுடைய மாடியில, அதுவும் மகோதரன் மகாபார்ஷ்வன் ரெண்டு மந்திரிகள், அந்த ரெண்டு மந்திரிகள் அழைச்சிட்டு போய் மாடியில இருந்துட்டு மாடியில சிம்மாசனம் போட்டு இருக்கான். சிம்மாசனம் போட்டு அந்த சத்ரு பலத்தை பார்க்கிறான், அவனே நேரடியா பார்க்கணும். ஹனுமான் வந்து சொன்னார், அப்பவும் அவன் புரிஞ்சுக்கல, அவனுடைய அசுராலே போய் ராமலட்சுமணனுடைய பலத்தையும் வானராளுடைய ஒரு பராக்கிரமத்தையும் சொன்னால் அப்பதான் அவனுக்கு தோணித்து, தோண உடனே தானே பார்க்கலாம் அப்படின்னு மாடியில வந்து பார்க்கிறான். லங்கைக்கு கரையில் அவெல்லாம் இருக்காது, 33 கோடி தேவர்களும் வானரர்களாகவும் ராமலட்சுமணனும் மத்தியே நீல சரோஜர் கோமலரிச்சும் ராமம்பஜே சியாமலும் அந்த ராமபிரான் அங்க எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்காராம். அப்படி இருக்கிறப்போ ராவணன் அந்த மகாபார்ஷ்வன் கிட்டையும் அந்த மகோதரன் கிட்டயும் கேட்கிறானா, இது யாரு அது யாரு, அதற்கான அவன் தான் சுக்ரீவன், சூரியனுடைய அம்சம் அவன், மகாபலம் பொருந்தியவன் அப்படின்னு அவனை பத்தி சொல்றானா. ஒருத்தன் நம்ம லங்கையே வந்து அழிச்சிட்டு போச்சு பாருங்க ஒண்ணு, அது அங்க நிக்கிறது பாருங்க ராமனுக்கு வலப்பக்கம், அதுக்கு பேர் தான் ஹனுமான், அதுதான் வாயு பகவான், வாயு பகவானுடைய அம்சம்னு சொன்னாலே அதுதான் அந்த ஹனுமான் பார்த்துங்க. நடுவுல மூத்தவன் கார்மேக வண்ணனா இருக்கான் பாருங்கோ, அவன் தான் ராமன். பக்கத்திலேயே சேஷோ லக்ஷ்மண உச்சத்தை ஆதிசேஷனுடைய அவதாரம் அவன் தான் பார்த்துங்க, வெள்ளவெளேன்னு இருக்கான் பாருங்கோ, அவன் தான் லக்ஷ்மணன். ராமனே பரவாயில்ல, சத்ருவை சைன்யம் பண்ணாமல் சத்ரு சைன்யத்தை துவம்சம் பண்ணாமல் மன்னிக்கக்கூடிய சக்தி ராமனுக்கு இருக்கு, காருண்யம் இருக்கு. ஆனால் பக்கத்துல ஒருத்தருக்கானே அவன் ஒரு இமைப்பொழுதும் மன்னிக்க மாட்டான். கண்டிப்பா சத்ரு சைன்யத்தை கண்டிப்பா துவம்சம் பண்ணிடுவான். அவன் தான் லக்ஷ்மணன் பார்த்துக்குவானான். இதெல்லாம் பார்த்துட்ட உடனே மொத்த பேரும் என்ன வரிசையா ஸ்தோத்திரம் பண்றீங்களேன்னு ராவணனுக்கு கோபம் அதிகமா இருந்தான். என்ன ஸ்தோத்திரம் பண்றதுதானா வேலை? யாராவது என் பக்கம் பேச மாட்டீங்களா? அசுரேந்திரனை ஜெயிச்சிருக்க நான், அசுரேந்திரனா இருக்கக்கூடிய மயனை ஜெயிச்சு நான் இந்த ராஜ்யத்தை கட்டி காத்துருக்கேன். 17-14 லோகத்தையும் நான் ராட்சசேஸ்வரன், நான் என்ன ராமனுக்கு சலச்சு போயிட்டேன்? மொத்த பேரும் என்ன திரும்பி திரும்பி ராமனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களேன்னு அவாளையும் கீழே போக சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கானா, ஆலோசனை பண்ணி பார்க்கிறான். ஏன் கூட யாருமே இருக்க மாட்டான்றது தெரிஞ்சு போச்சு. வாஸ்தவிகமான உண்மை என்ன அப்படின்னா, ராவணனுடைய பக்க பலமாக யாரும் இல்லை. ஏன்னா கும்பகர்ணனும் மாற போறான், இந்திரஜித்தும் மாற போறான் இல்லையா? ஆகையினால யாரும் இருக்க மாட்டான்றது ராவணனுக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. சரின்னு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிக்கும் பொழுது என்ன ஆறுதா, நேர பார்த்தால் இவன் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த க்ஷணம் அவன் எப்படிப்பட்டவன்னா கம்பன் வர்ணிக்கிறான், வாரணம் பொருத மார்பும் வலையினை எடுத்து தோறும். அப்படி வாரணம் பொருத மார்பும், எப்பேற்பட்ட மார்புனா, அரண்மனையில இருக்கும்போது கவசங்கள்லாம் அதிகமா சாத்தின்னு இருக்க மாட்டான் இல்லையா, வெறும் மார்போடு தான் இருப்பான். எப்பேற்பட்ட மார்பு, அது திறந்த மேனியா இருக்கான். பார்த்தால் அது நிறைய ரத்னங்கள்லாம் பொறிச்சிருக்கு. பார்த்தால் சாதாரண மார்பு போல இல்ல அவன் மார்பு. இந்த கம்பன் சொல்றான், வாரணம் பொருத மார்பன், லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாரோடையும் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டான். யார் கூடியாவது சண்டை போடணும்ன்ற வெறி அவனுக்கு அடங்கவே இல்லை. சண்டை போட்டே தீரணும்னு அவனுக்கு தோணி போயிடுச்சு. என்ன பண்றானா, அந்த அஷ்ட திக்கஜங்கள், பெரிய பெரிய யானைகள், அஷ்ட திக்கஜங்கள் எல்லாத்தையும் சண்டை கூட்டான். அந்த யானை பாகாலத்தை சொல்லி, நான் நிக்கிறேன், எல்லா யானையும் ஓடி வர சொல்லு, ஓடி வந்து என்னை தந்தத்தால முட்ட சொல்லு, அப்போ நான் பின் வாங்கிட்டேன்னா நான் வந்து அந்த யானைகள்கிட்ட தோத்துட்டேன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு அவன் ஒரு ஒப்பந்தம் பண்ணினானா அஷ்ட திக்கஜங்களுக்கும் ராஜா இந்த ராவணேஸ்வரனுக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த அஷ்ட திக்கஜங்கள் வெறியேற்றனோன்னு ஓடி வருதான். ராவணன் எதிர நிக்கிறானா, அஷ்ட திக்கஜங்களுடைய தந்தமோ ராவணனுடைய மார்புல இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வந்துருத்தான். அப்படியே மாட்டின்றுத்தான் அஷ்ட திக்கஜங்களுடைய தந்தமோ, இவன் ஒரு இருக்கு இருக்குனானா மார்ப, அந்த அஷ்ட திக்கஜங்களுடைய தந்தமும் அந்த கணமே உடஞ்சி போச்சான். ரெண்டும் 16 தந்தம் மார்பிலேயே இருக்கு. தந்தம் உடஞ்ச யானைகள்லாம் பின்னாடி போயிட்டு. அப்பேற்பட்ட பலசாலி வாரணம் பொருத மார்பன் கம்பன், இப்பேற்பட்ட மார்பு அப்படியே இருக்கு. இந்த மகோதரன் மகாபார்ஷன் சொன்னார், இவெல்லாம் முக்கியமான மந்திரிகள், இந்த தானியமாலன் இவெல்லாம். அவள் கேட்கிறா, இப்படியேவா இருக்கும் மார்பு? ஏதாவது இப்படி தந்தம் தந்தத்தை இப்படி உள்ள சொல்கின்றேவா இருக்க முடியும்? ஏதாவது என்ன ஏதாவது பண்ணலாமா? அதாவது இந்த வைத்தியனை கூட்டி இதெல்லாம் பிடுங்க சொல்லிடுவா அப்படின்னு கேட்கிறா அவெல்லாம். வேண்டாம் வேண்டாம், நேர விஸ்வகர்மாவை கூப்பிட்டு நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இதுலயே எனக்கு தந்தங்கள்லாம் பண்ணி நேரடியாகவே அப்படியே தந்தங்களை பொறுத்து சொல், அதாவது ரத்தனங்களை பொறுத்து சொல்லுன்ட்டான். உடனே விஸ்வகர்மாவரா சுத்தி வச்சு பட்டி பார்த்து எல்லாம் பண்ணி நேர தந்தங்களை பொறுத்தி, அதாவது தந்தங்கள் மேல ரத்தனங்களை பொறிச்சிட்டா, அழகழகான ரத்தனங்களை பொறிச்சிட்டான். ஆனாதான் வாரணம் பொருத மார்பன் அப்படி, அப்பேற்பட்ட மார்பு உடையவன் அந்த மார்பை காண்பிச்சுட்டு உட்காந்துருக்கான். இவன் இந்த கரையிலேருந்து பார்க்கிறான் அவன், அதாவது கடற்கரையிலேருந்து பார்க்கிறான் சுக்கிரீவன். இந்த மாடி மேல உட்காந்துருக்கான், யாரும் பார்க்கல, இவன் மட்டும் பார்த்துட்டான். இவன் மட்டும் பார்த்த உடனே விதவிதமான ரத்தனங்கள் இவன் கண்ணுக்கு தெரியுது. இந்த குரங்கோ இல்லையோ, ஏதோ பளிச்சு பளிச்சுன்னு தெரியுறதேன்னு சொல்லிட்டு அங்க ஏதோ இருக்கு, என்னதான் இருக்குன்றத பார்த்து நந்துருவேன், அனுமானுக்கு நான் தலைச்சவனோ அப்படின்னு இவன் என்ன பண்ணானா, சுக்ரீவன் நேரடியா கிளம்பி போயிட்டான். கிளம்பி போனா அந்த ராவணன் உட்கார்ந்து இருக்கான். இந்த குரங்கு வந்ததை அவன் பார்க்கல, அவன் ஏதோ சிந்திச்சுட்டு இருக்கானா, நேரம் அவனுக்கு முன்னாடி போய் அவன் மார்புல ஓங்கி ஒரு குத்து விட்டான். அவன் மார்புல ஓங்கி ஒரு குத்து விட்டவனே எந்த தந்தங்கள் மேல ரத்தனங்கள்லாம் இழைச்சி வச்சிருந்தானோ விஸ்வகர்மா மூலமாக ராவணன், அந்த தந்தங்கள் மொத்தம் தவிடுபொடியா போச்சான் ஒரே குத்துல, சுக்ரீவனுடைய ஒரு குத்துல. பார்த்தானா, யாருடா நீ குரங்கே அப்படின்னா, நான் தான் சுக்ரீவன் அப்படின்னா, வா என்னோட சண்டை போடலாம், வா நம்ம ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணலாம். யுத்தம் பண்றாளா, யுத்தம் பண்றாளாம். ராவணன் களைச்சு போயிட்டானா யுத்தம் பண்ணி, ஆனால் சுக்ரீவன் சளைக்கவே இல்லையா, அப்படியே களைச்சு போகாம அப்படியே இருக்கான். அப்படியே இருந்த உடனே ஒரு குத்து விட்டுட்டு ராவனுடைய கிரீடத்தை தூக்கிட்டு வந்துட்டான். இது ஒரு புறம் இருக்க, இங்க ராமன் சுக்ரீவா சுக்ரீவான் தேடி பார்க்கிறா, பார்த்தால் பக்கத்துல இல்ல. இவருக்கு ரொம்ப பயமாயி போயிடுச்சு. எப்படி நம்மளோ சத்ரு சைன்யத்துக்கு நடுவில் இருக்கோம். எப்ப வேணா யாருக்கு வேணா என்ன வேணா நடக்கலாம் இல்லையா. முக்கியமான ஆட்களை கடத்துறதுன்றது போர் சமயத்துல சத்ருக்களுடைய ஒரு சாமர்த்தியம், மாயாவியான ராட்சசாலுக்கே இருக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம். அப்படி இருக்கிறப்போ சுக்ரீவனை இந்த ராவணேஸ்வரனுடைய சேர்ந்தவாள் யாராவது கடத்திட்டு இருப்பாளோ அப்படின்ற ஒரு பயம் ராமருக்கு ஏற்பட்டுதான். நேர சுக்ரீவன் வந்தானா, வரும்பொழுதே என்ன எடுத்துட்டு வரா, ராவணனுடைய கிரீடத்தை எடுத்துட்டு வந்து ராவணனுடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறான். எங்க போயிட்டேன்னு கேட்டானோ, எங்க போயிட்டேன்னோன்னு கொஞ்சம் ராவணன் பக்கத்துல தெரிஞ்சா நான் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன், என்னதான் பண்றான்னு பார்த்துட்டு வந்தேன் நான், இப்படி எல்லாம் வாலாட்டக்கூடாது அப்படின்னாரான் இல்லையா. இதோட நிறுத்திக்கணும், இப்படி எல்லாம் வாலாட்டக்கூட கம்பன் சொல்றான், உனக்கு வால் ஜாஸ்தின்னு எங்களுக்கு தெரியும், நீ வாலியோட தம்பி, அதனால வாலா ரொம்ப ஆட்டாதே அப்படின்றான். நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் நான் எதுக்கு போனேன் தெரியுமான்னு அவர் கேட்கிறார். சுக்ரீவன் சொல்றார், எதுக்குடா போனேன்னு கேட்ட உடனே, நீங்க பாட்டுக்கு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டீங்க, எப்படி இருந்தாலும் அவனுடைய சொத்து தான் ராவணன் வச்சுருக்கான், பாவம் கிரீடமே இல்லாம இருக்கான், பட்டாபிஷேகம் பண்ணிட்டால் அவனுக்கு கிரீடம் சமர்ப்பிக்கணுமா இல்லையா, லங்கேஸ்வரன் இல்லையா அவன், அதனால அவன் கிரீடத்தை அவன் வச்சிருந்தான், அந்த கிரீடத்தை போய் வாங்கிட்டு வந்த நானு, இது அவனுக்கு சமர்ப்பிங்கோன்னு, நீயே உன் கையால சமர்ப்பிச்சிருவோம் அப்படின்னா. உடனே சுக்ரீவன் விபீஷணனை கூப்பிட்டு அந்த கிரீடத்தை சமர்ப்பிக்கிறான். வால்மீகி சொன்னார், கம்பீரமா இருக்கான் விபீஷணன், கிரீடத்தை சமர்ப்பிச்சோடனே லங்கேஸ்வரன் அப்படியே அவ்வளவு கம்பீரம் இருக்கு அவங்ககிட்ட. உடனே நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு ஒன்னு சுக்ரீவன் சொல்றான், நான் போனா என்ன இருக்கு அப்படின்னு. உடனே பெருமாள் சொல்றாராம், தொய்கிஞ்சி சமா பண்ணே கிங் காரியம் சீதையாமயர், தொய்கிஞ்சி சமா பண்ணே, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சீதையோட சேர்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கு, உன்னை இழந்துட்டு சீதையோட நான் சேரணுமா, அப்படி ஒரு சேர்க்கை எங்க ரெண்டு பேருக்குள்ள வேணுமா, தொய்கிஞ்சி சமா பண்ண எப்பேற்பட்ட ராமன் பாருங்க இல்லையா, இந்த புத்தி யாருக்காவது வருமா, இது பெருமாளுக்கு மட்டும்தான் இந்த புத்தியெல்லாம் வரும், உங்களுக்குதான் சீதையாச்சே, நான் போனா என்ன, இதோ 33 கோடி வானரால் இருக்காள், விபீஷணன் இருக்கான், உங்களுடைய லக்ஷ்மணன் இருக்கான், அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆக போறது, சீத்தை சேர்ந்துருவாளேன்னு கேட்டாள், தொய்கிஞ்சி சமா பண்ணு, உனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா கிங் காரியம் சீதையாமையா, சீதையோடு சேர்ந்து எனக்கு என்னதான் காரியம் இருக்கு, ஒரு காரியம் இல்லையே, அதனால உன்னை விட்டு போகவே முடியாது. அதுவும் நீ எப்படிடா யுத்தம் பண்ணன்னு கேட்கிறானா, அந்த யுத்தத்தை வர்ணிக்கிறானா, அதுவும் எப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்த மாதிரி யுத்தம் பண்ணலாம், சூரியன் ஜெயிச்சுட்டு, அப்படிதான் நடக்கிறது லோகத்துல, சந்திரன் என்னைக்கு சூரியனுடைய ஒளியை வாங்கி ராத்திரில தானே பிரகாசிக்கிறது இல்லையா, சூரியனுக்கு முன்னாடி பகல்ல பிரகாசிக்கிற சக்தி அதுக்கு இல்லாம போச்சு அப்படின்னு வால்மீகி அழகா சொல்ற. பரஸ்பரம் அவ ரெண்டு பேருக்கு எப்படி யுத்தம் நடந்ததுன்னு ராமன் கிட்ட அவன் எடுத்து சொல்றான், நீங்கெல்லாம் பயப்படாதீங்க, ராவணன் ஒண்ணுமே இல்லை, நானே மொத்தமா ஊதிட்டு வந்துருவேன் இந்த லங்கையை மொத்தமே அப்படின்னு. அப்ப மறுபடியும் சொல்றான், நானும் கம்பன் சொல்றான், நானும் ஹனுமான் சேர்ந்தாலே போறோம், வேற யாரும் வேண்டாம், நீங்கெல்லாம் இங்கேயே இருங்க. ராமனை பார்த்த நிறுவனு ஒரு வார்த்தை சொல்லுவோம், நானும் ஹனுமானம் போய் இந்த லங்கை மொத்தத்தையும் ஒழிச்சுட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்றான். இதெல்லாம் வேண்டாம், நாங்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து, நீங்க ரெண்டு பேரும் என் கூடவே இருங்கோ, நான் பூர்த்தியாக நானே ராவணேஸ்வரனை வதம் பண்ணிட்டு சீதா பிராட்டியை நான் காப்பாத்திக்கிறேன், நீ ஒத்தாச மட்டும் என் கூடவே இருந்தால் போறோம், இனிமே இந்த மாதிரி கரையெல்லாம் பண்ணாதே அப்படின்னு. உடனே பார்க்கிறாள், இவெல்லாம் லங்கையில சுவேல பர்வதம்னு ஒரு பர்வதம், அந்த பர்வதத்துல ராத்திரி தங்குறாள், அன்னைக்கு ராத்திரி சுவேல பர்வதத்துல தங்கிட்டு அன்னைக்கு ராத்திரி யோஜனை பண்றாள், சரி மறுபடியும் ராவணனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இல்லையா, இவ்வளவு தூரம் வந்த பிறகும் ராமன் இதுக்கு மேல பலமுறை அவனுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் இல்லையா. அப்படி இருக்கிறப்போ சுவேல பர்வதத்துக்கு மேல வந்துட்டு மறுபடியும் சொல்ற, மறுபடியும் ஒரு முறை ராவணனுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு அங்கதன் கிட்ட போய் சொல்ற, அங்கதா நீ தூது போகு, நன்னா யோசிச்சு பாருங்கோ, ஏற்கனவே ஹனுமான் ஒருத்தர் தூது போனார், வெறுமை விட்டாரா, லங்கையே ஒழிச்சுட்டு வந்துட்டார், அப்படி இருக்கிறப்போ திருப்பி அங்கதன் தூது போனா ராவணன் அங்கதன் உயிரோட விடுவானா இல்லையா, ஏற்கனவே ஹனுமான் மேல அவன் அவ்வளவு கோபமா இருக்கான், அப்படி இருக்கிறப்போ திருப்பி அங்கதன் தூது போனான்னா எப்படி ராவணன் சும்மா விடுவான், ஆனால் அங்கதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம், தன் சித்தப்பா ராவணனை பார்த்துட்டு கிரீடத்தை எடுத்துட்டு வந்துட்டார், தன்னுடைய மந்திரியா இருக்கக்கூடிய ஹனுமான் ராவணனை பார்த்துட்டு லங்கையே கொளுத்திட்டு வந்துட்டார், நான் மட்டும் இவாளுக்கெல்லாம் சரைச்சவனா, சரி ஒரு முறை போய் தான் பார்த்துட்டு வரலாமே, என்னதான் நடக்கிறதுன்றத பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு. உடனே என்னதான் நடக்கிறதுன்னு பார்த்துட்டு வரலான்றப்போ நேர பார்க்கணும், நான் போறேன்னு தயாராகி போறானோ, இங்கேருந்து போனோடனே அரசபையில ஒரு குரங்கு இருக்கு, இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா யாருடா அந்த குரங்கு, ஏற்கனவே வந்த குரங்கா, என்ன பாருங்கடா திடீர்னு ஒரு குரங்கு வந்திருக்கு அறத்தபையில, எங்க இருக்கிறா இல்ல இல்ல இது ஏற்கனவே வந்த குரங்கு இல்ல, ஏற்கனவே வந்த குரங்கு கொஞ்சம் கழடா இருந்தது, கழட்டுத்தனம் இருந்தது, இந்த குரங்கு அப்படி இல்ல, நல்ல யுவாவா இருக்கான் இந்த குரங்கு, அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உடனே என்னடா இந்த குரங்கு வந்திருக்கே என்னடாங்கிறான், இந்த குரங்கா இந்த குரங்கு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னால், நான் சொல்றேன் கேளு அப்படின்னா, நான் உனக்கு நல்லது சொல்றதுக்காக வந்திருக்கேன், நல்லது சொல்றதுக்காக வந்திருக்கிய, யாருடா நீ குரங்கு அப்படின்னு ஒண்ணு, அந்த குரங்கு சொல்றதான், நான் வாலியினுடைய பையன், வாலியினுடைய பையனா, நீ வாலியினுடைய பையனா, வாலிதான் போயிட்டான்ற நான் கேள்விப்பட்டேன், நீ எப்படி அவனுடைய சத்ருவ அவனை கொன்னவனோட எப்படி சேர்ந்திருக்க, அவன நான் யாருன்னு தெரியுமா அவனா? உடனே அவன் கேட்கிறானா, அங்கதன் நீ எந்த ராவணன், நான் தான் ராவணன் வச்சுறானா? உடனே அவன் சொல்றானா, அங்கதன் நீ எந்த ராவணன், இதுனா இப்படி கேக்குற, ஒரு ராவணன் தான்டா லோகத்துல இருக்கா, நீ எந்த ராவணன்னு சொல்றியன? இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு ராவணன் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ராவணனோ நீ நினைச்சன, இன்னொரு ஒரு ராவணன் யாரு அப்படின்னா, அழகா சொல்றா, இந்திரன் செம்மல் பண்டொரு நாள் ராவணன் என்றான். அழகான கதை, வாலி மகாபலசாலி, இது ராவணனுக்கு தெரிய வருதான், ராவணனுக்கு வாலி மகாபலசாலின்னு தெரிஞ்ச தெரிஞ்ச உடனே நேர போய் இவன் என்ன பண்றானா, ராவணேஸ்வரன் வாலியோட வதம் பண்றதுக்காக போறானா. கிஷ்கிந்த பர்வதத்துல அவன் என்ன பண்றான், வாலி சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான், சாயங்கால சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது இவன் ராவணன் முன்னாடி போய் நின்னா யுத்தம் பண்ண முடியாதுன்னு ராவணன் வாலியுடைய பின்னாடி போய் யுத்தம் பண்றதுக்காக பார்க்கிறான். அவன் அர்க்கியம் விடுறானா, வாலி ரெண்டு கையும் தூக்கிட்டு அர்க்கியம் விட்டுருந்தான். அப்ப என்ன பண்ணானா, இந்த ராவணன் பின்னாடியில இருந்து கையை அப்படி கொடுத்தானா, உள் பக்கமா கை பின்பக்கமா பிடிச்சி அவனை கட்டிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்குதான் 20 கையாச்சே, 10-20 இருக்க, உடனே கட்டிவிடலாம்னு பார்த்தானா. அவன் என்ன பண்ணிட்டானா, அர்க்கியத்தை விட்டுட்டு இவன் கையை விட்ட உடனே இப்படி கைய அவன் பார்க்கல, வாலி இவன் கையை இப்படி இருக்கு சாய்ச்சிட்டான். கீழே சாத்தின உடனே 20 கையும் வரல, அவனுக்குள்ளுக்குள்ள மாட்டின்றது, யாருடைய, வாலியினுடைய கை இடுக்கல, ராவணனுடைய 20 கையும் மாட்டின்றது, அசையவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஜபம் பண்றான், உபஸ்தானம் பண்றான், எல்லாத்தையும் பண்றான். சாதாரணமா 5-10 காயத்ரி தான் பண்ணுவான் போல் இருக்கு, அன்னைக்குன்னு பார்த்து 108-108 எதோத்தான் வேதத்துல என்ன சொல்றோ அவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான். இவன் எப்படா கையெடுப்பான் கையெடுப்பான்னு பார்த்தாள், அவன் ஜபம் பண்றான், உபஸ்தானம் பண்றான், பிராணாயம் பண்றான், கை இப்படியே உள்ளுக்குள்ளேயே மாட்டின் வெளியிலே வரல, அப்படியே நின்றுட்டு இருக்கான். பார்த்தான் பின்னாடி ஏதோ ஒண்ணு கல்லோ ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சுட்டான். என்ன பண்ணானா வாலி, அந்த வாளால அவனுக்குதான் வால் பெருசா இருக்கிறதுனால வாலின்னு பேரோ இல்லையோ, உடனே என்ன பண்ணானா, அந்த வாளை கொண்டு வாலி வாலி ராவணன் அப்படியே ஒரு சுத்து சுத்தன, ராவணன் அப்படியே சுத்தன உடனே வாலிக்கு தெரியாது ராவணன் பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு, உடனே ஒரு சுத்து சுத்திட்டு ஏதோ ஒரு கல் இருக்குன்னு நினைச்சு சுத்து சுத்திட்டு நேர இந்த பர்வதத்துல இருந்து அந்த பர்வதம், அந்த பர்வதத்துல இருந்து இந்த பர்வதம் தாண்டி தாண்டி தாவி தாவி குதிச்சு குதிச்சு போறானா வாலி. தலையெல்லாம் சுத்துறது ராவணனுக்கு, அதுவும் எப்படி சொன்னா, வாலிடை தூங்க சுற்றினர், வாலிடை தூங்க சுற்றி, அதுவும் வாளுக்கு இடையில நன்னா சுற்றி இந்த பக்கமும் இந்த இந்த பாறையிலையும் அந்த பாறையிலையும் அடிச்சு அடிச்சு இழுத்து போறானா ராவணன வாலி. பின்னாடி யார் இருக்கிறதுன்னு தெரியல, ராவணன் இருக்கிறது அவன் பார்க்கல, நேர போறானா. அங்கதான் ஒரு 2 வயசு குழந்தை ஆத்துல இருந்துட்டு இருக்கு அந்த குழந்தை, அங்கதான் உனக்கு ஒரு பம்பரம் வாங்கிருக்கேன், அங்கதான் ஒரு பம்பரம் வாங்கிருக்கேன்னு உடனே பாருடா பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லி வாழை பம்பரத்தை அப்படித்தானே சுத்துவா, கயிறு போட்டு சுத்துவா இல்லையா, அத மாதிரி வாழை மறுபடியும் ஒரு சுத்தி தூக்கி விசிறி அடிச்சான். தூக்கி வங்கதன் முன்னாடி விசிறி அடிச்ச உடனே தலைகீழ இருக்கான், கால் மேல இருக்கான், கரகர கரகரன்னு ராவணன் சுத்துறானா, சுத்தி அம்மா அப்படின்னு ஒரு இடத்துல நின்னானா. நின்ன உடனே வாலி ஆச்சரியமா பார்த்தான், அபச்சாரப்பட்டுட்டோமோன்னு நினைச்சிட்டு, யார் நீங்கோ அப்படின்னா, யார், நான் தான் ராவணன், உங்களோட ஸ்நேகம் பண்ணிக்கலான்ட்டு வந்தேன், இப்படி உங்க பின்னாடி வந்த நின்ன நீங்க பார்க்கவே இல்லை, அதனால நான் உங்க பின்னாடியே வந்தேன், உங்க வாழை பிடிச்சுன்ட்டு நான் கெட்டியா, நீங்க என்ன சுத்திட்டே நீர் மரத்துக்கு மரம் தாவும் போது நான் உங்க வாழை பிடிச்சுட்டேன், எப்படியும் நீர் ஆத்துக்கு தான் போவேன்னு நினைச்சேன், இவன் எதுக்கு வந்தான், சண்டை போடுறதுக்காக வந்தான் வாடியோட, இதுவே போறோம்னு தோணிடுச்சு, இதுக்கு மேல வாண்டான்னு தோணிடுச்சு, அதனால பயந்து போய் என்ன பண்ணிட்டான், இதே போறோம் அப்படின்னு அவன்கிட்ட பிரார்த்திக்கிறான், உங்களோட ஸ்நேகம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நாங்க எப்பவுமே யார் கூட முதல் முதல் சிநேகம் வச்சுக்கிறோமோ அவளை இப்படிதான் வரவேற்போம் நாங்கோ அப்படின்னாலும். உடனே நான் அன்னைக்கு ஒரு ராவணன் பார்த்தேன், அந்த ராவணன் அந்த ராவணன் தாண்டா நானு அப்படின்னா, ஓ நீதான் அன்னைக்கே எங்க அப்பா ஒண்ணுதான் புரட்டி புரட்டி எடுத்தாரு அப்படின்னா. அங்க நான் மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோ, எங்க அப்பாவே நீ வந்து எங்க அப்பாவே உன்னை பிரட்டி பிரட்டி எடுக்கிறப்போ எங்க அப்பாவையே சம்ஹாரம் பண்ணவர் இந்த ராமன், அதனால உனக்கு நல்ல புத்தி சொல்றேன் அப்படின்னா. ராவணன் சொல்றான், ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடு, இல்ல உங்க அப்பாவுக்கு நேர்ந்த கதி உனக்கும் நேரம், இந்த விஷயம் தான் நம்ம கிட்ட செல்லுபடி ஆகாது, ராமன் இந்த விஷயத்த சொல்லிட்டு வர சொன்னான், அதனால நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், நீ என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு. அங்கிருந்து ஜெய் சீதாராம் நானா, உடனே இவர் ராமன் முன்னாடி வந்தீங்கன்னா, முன்னாடி ஹனுமான் போல அதாவது எக்ஸ்ட்ராவா காரியங்கள் எல்லாம் பண்ணல இல்லையா, ராமன் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அங்க இருந்து செஞ்சார் இல்லையா. ஹனுமான் போல லங்கையெல்லாம் கொடுத்துட்டு வரல, ஏன்னா அதுக்கெல்லாம் நேரம் இப்ப இல்ல, ஏன்னா இவன் எப்படியும் கேட்க போறது இல்ல, யுத்தம் கண்டிப்பா நடக்க போறது, அதனால நேரம் இங்க வந்துட்டான். நேரம் இங்க வந்த உடனே முதல் நாள் யுத்தம் ஆரம்பிக்கிறது. முதல் நாள் யுத்தத்துக்கு ராவணன் வரணும்னு பார்க்கிறான். அதுக்கு முன்னாடியே பார்த்தால் இந்திரஜித், நான் போயிட்டு அவளை எல்லாம் ஒரே சமயத்துல சம்ஹாரம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்துடுறான். முதல் நாளே அவன் வரும்பொழுது வியூகம் அமைச்சு போர் புரியிறான். இந்த வியூகம் அமைச்சு போர் புரியறதுன்னா, இந்த ராமனுடைய சைன்யத்துல இருக்கிறவா எல்லாரும் வந்து நிற்பா, ராவனுடைய சைன்யத்துல இருக்கிறவா எல்லாரும் வந்து நிற்பா. இது ராமாயணத்துல எங்கேயுமே நடைபெறல, இந்த முதல் நாள் போர்ல மட்டும் இது நடக்கிறது. மகாபாரதத்துல எல்லா இடத்துலயுமே இது மாதிரிதான் நடக்கும். வியூக தர்மம்ன்றது யுத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்மம், இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுன்றது ஒரு வழக்கம். நாங்கோ ஒரு 4000 குதிரைப்படை இருக்கு, 5000 யானைப்படை இருக்கு, ஒரு 15000 ஒற்றைப்படைகள்லாம் இருக்கா, இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கணும். அப்புறம் சங்கூதுவா, சங்கூதன பிறகு யுத்தம் யுத்தஹா பிராரம்பியதே அப்படின்னு சொல்லுவா, சொன்ன உடனே யுத்தம் ஆரம்பிக்கும். இது மகாபாரதத்துல தான் இருக்கு, ராமாயணத்துல இல்ல. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் ராமாயணத்துல இருக்கு. எப்படி அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல மாதிரி இருக்கு அப்படின்னா, இவாள்லாம் எப்படிப்பட்டவாள், அவள் ராட்சதன், இது வானர கூட்டம், எடுத்த உடனே இது ரெண்டு அடி அடிக்க போறது, அவன் கல்லையும் மண்ணையும் புடிங்க அடிக்க போறான், இது திரும்பி மரத்த குச்சி அடிக்க போறது, இதுதான் இங்க யுத்தம் நடக்க போறது. இதுல வியூக தர்மத்துக்கு என்ன வேலை அப்படின்னா, இங்க சிறந்த வில்லாளி இங்க இருக்கான், யாரு, ராமனோ லக்ஷ்மணனோ, அங்க இந்திரஜித் இருக்கான், பல அஸ்திரங்களை உள்ளடக்கிற இந்திரஜித் இருக்கான். அப்படி இருக்கிறப்போ இவா ரெண்டு பேரும் சுதர்மத்தை ரட்சிக்கிறான், சுதர்மத்தை ரட்சிச்சு அவள் மொத்த விஷயங்களையும் பேசிக்கிறான். யுத்தம் ஆரம்பிச்சுடுத்து, இந்திரஜித்தால் சகிக்கவே முடியல, அப்படி யுத்தம் பண்ண முடியல. பார்த்தால் சுக்ரீவன் ஒரு பக்கம் இந்திரஜித் அடிக்கிறான், சுக்ரீவன் போராதுன்னு பார்த்தால் ஒரு பக்கம் அங்கதன் அடிக்கிறான், ஒரு பக்கம் பார்த்தால் மொத்த சைன்யங்களையும் பார்த்தால் ஹனுமார் துவம்சம் பண்ணின்றிருக்கார், ராமலட்சுமணர் சமாளிக்கவே முடியல இந்திரஜித்தால. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் பெரிய மாயாவி, பல தப்பஸ் பண்ணி இந்திரனையே ஜெயிச்சவன், இவனுக்கு பேர் மேகநாதன் பேரு, இந்திரனை ஜெயிச்சபடினால இவனுக்கு இந்திரஜித் அப்படின்ற பேர் ஏற்பட்டது. இவன் பல அஸ்திரங்களை உள்ள வச்சிருக்கான் தனக்குள்ள. அப்படி இருக்கிறப்போ ராமன் கிட்ட இருந்தோ லக்ஷ்மணன் கிட்ட இருந்தோ சுக்ரீவன் கிட்ட இருந்தோ தப்பிக்கணும்ன்றபடினால இவன் என்ன பண்றான்னா, சாட்சாதாக நாகபாசம்னு ஒரு அஸ்திரம், அந்த நாகபாசம்ன்ற அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப இதுக்கு எதிராக இந்திரஜித்தே இந்த அஸ்திரத்தெல்லாம் பிரயோகம் பண்றப்போ ராமன் பிரயோகம் பண்ண தெரியாதுன்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் ராமன் ஆத்மானம் மனுஷம் மன்னியன்னு சொன்னபடினால, மனுஷனாக அவதரிச்ச காரணத்தினால மனித ரூபத்தில இருந்தே யுத்தத்துல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கார். இவனே நாகபாசாஸ்திரத்தை விடும்பொழுது எல்லா அஸ்திரத்துக்கும் தலைவனா இருக்கக்கூடிய அவனுக்கு இதெல்லாம் சுலபமான விஷயம். ஆனால் இவன்கிட்டயும் அஸ்திரம் இருக்கு, அவன்கிட்டயும் அஸ்திரம் இருக்கு, ஆனால் இவன் சர்வசாதாரணமா எடுத்து விட்டுறான். அவன் அடுத்தவாளுக்கு துன்பம் நேரக்கூடாதுன்னு அஸ்திரங்கள்லாம் தன்னுள்ளேயே அடக்கி வச்சிருக்கான். ஆனா இவன் ஒரு சுயநலத்துக்காக யாருக்கு துன்பம் நேர்ந்தாலும் பரவாயில்லைன்னு இவன் இந்த அஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணிட்டான். அப்படி பிரயோகம் பண்ண உடனே என்ன ஆச்சினால், எல்லாரும் மயங்கி உழுந்துட்டான். அது ஒரு நாக பாசம், விஷத்தை கக்கன உடனே அந்த விஷத்தினுடைய ஒரு வீரியத்துக்கு தாங்க முடியாமல் மொத்த பேரும் மயங்கி உழுந்துட்டான். இதுக்கு அசுராதிகளும் சேர்ந்துதான் மயங்கி விழறா. வானர கூட்டங்கள் எல்லாம் மயங்கி விழுந்துருச்சு. ஜாம்பவான் மயங்கி விழுந்துட்டார், ராமனே மயங்கி விழறார், லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துட்டார். ஒரு கணம் ராமன் மயங்கி விழுந்துட்டு சுதாரிச்சிண்டு எழுந்துக்கிறாராம். சுதாரிச்சிண்டு எழுந்துட்டு பார்க்கிறாராம். பார்த்த உடனே சுக்ரீவன் எழுந்துக்கிறானா, அடுத்து விபீஷணன் எழுந்துட்டான். எல்லாம் எழுந்துட உடனே இவன் பார்க்கிறானா, லக்ஷ்மணன் படுத்துட்டு இருக்காராம். லக்ஷ்மணன் எழுந்துக்கவே இல்லையா. லக்ஷ்மணன் எழுந்துக்கவுடனே லக்ஷ்மணன் பார்த்து சொல்றாராம், நான் என்ன காரியம் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், நான் சுமித்ரா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜம் அயோத்தியாம் அட்டவியும் வித்தி கச்ச தாத்த யதாசுகம்னு சொன்னாலே என்ன அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன். தசரதன ராமன தசரதனா நினைச்சிக்கோ, என்ன சீதையை பார்த்தால் நான் நினைச்சிக்கோ, காட்டை பார்த்தால் அயோத்தின்னு நினைச்சிக்கோ, லக்ஷ்மணா சௌக்கியமா போயிட்டுவான்னு சொல்லி விட கொடுத்தாலே சௌமித்ரே சுமித்ர அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்டேன். அழற நான் மடியில போட்டு, தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே மித்திர பாந்தவாக தந்து தேசம் நபசியாமி எத்திர பிராதா சகோதராக. ஊருக்கு ஊர் மனைவி கிடைப்பா, இதுல ஆச்சரியமே கிடையாது. இந்த சீட்டை போனாலும் இன்னொரு சீட்டை, ஏன்னா லக்ஷ்மணன் போயிட்டான். அதுக்காக பேசுறார் இப்படி ஒரு வார், இவ்வளவு கஷ்டப்படுறார். சீட்டை காணாம போன பிறகு கஷ்டப்பட்டார், சீட்டை காணாம போனப்ப கஷ்டப்பட்டதை காட்டிலும் இப்ப கஷ்டம் அதிகமாயி போச்சு. ஊர்மேலையை விட்டுட்டு நமக்காக வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நான் என்ன யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன். தேசிய தேசிய கலத்ராணி தேசிய தேசிய மித்திர பாந்தவாக, எங்க போனாலும் நண்பர்கள் கிடைப்பா, எங்க போனாலும் உறவினர்கள் கிடைப்பா. எங்கேயோ ஒரு ஊருக்கு போறோம், நான் உனக்கு தூரத்து சொந்தம்னு சொல்லுவா இல்லையா, நம்மளுடைய ஹிஸ்டரியை கேட்டு. அப்படியெல்லாம் தேசிய தேசிய மித்திர பாந்தவாக. சில தேசத்தை நான் பார்க்கவே மாட்டேன்றார் ராமன். எந்த தேசத்தை, எந்த தேசத்துல என்னுடைய சகோதரர்கள் இல்லையோ அந்த தேசத்தை நான் பார்க்க மாட்டேன்றார். ஒரே தாய் வயத்துல பறந்திருந்தால் அது சகோதரன் அர்த்தம். ஆனால் இவா நாலு பேரும் ஒரே தாய் வயத்துல கூட பறக்கல, வேற வேற தாய் வயத்துல தான் பறந்திருக்கான். ஆனாலும் ஒரே பாயாசத்திலேருந்து உண்டானபடினால சகோதரன் சொல்றாரு ராமன். தம் து தேசம் நபசியாமி எத்திர பிராதா சகோதரகான். ஏன்னா சக உதரால் ஒரே பாயாசத்திலேருந்து உண்டானவா, உண்டான ஸ்தானம் ஆனா வெவ்வேறு இருக்கலாம், ஆனால் உண்டானது எதனால, ஒரே சக்கர பொங்கல்ல இருந்தா மொத்த பேரும் உண்டான, தனித்தனியா உண்டாகும். அப்படி இப்பே கலம் இப்படி கலங்கி நிக்கிறாளாம். சரி என்ன பண்ணணும் இதுக்காக, இந்த நாகபாசாஸ்திரத்திலிருந்து விடுபடுறது எப்படின்னு பார்த்தால், மேல தேவர்கள்லாம் கஷ்டப்பட்டு நிக்கிறாளாம். அழகான விஷயம், தேவர்கள்லாம் கஷ்டப்பட்டு நிற்கும் பொழுது அங்க கருட பகவானும் நிக்கிறாராம். ஜாம்பவான் பார்க்கிறாரா, ஹனுமான் பார்க்கிறாரா, எப்படி லக்ஷ்மணனை எழுப்புறதுன்னு தெரியல, தவிச்சுட்டு இருக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது பார்த்த உடனே அங்க மேலேந்து கருட பகவான் பார்க்கிறார். மேலேந்து கருட பகவான் பார்த்த உடனே அவருக்கு கருட பகவானுக்கு இருப்பு கொள்ளலையா, ஏ என்னவோ ஒரு காரணத்தினால ராமாயணத்துல ஒரு கதாபாத்திரம் கூட கருடனுக்கு வரல. ஏன் என்ன காரணம்னு தெரியல. ராமன் மனுஷனா அவதரிச்சுட்டார், பெருமாளா அவதரிச்சிருந்தா ஏதாவது ஒரு சாக்கு தள்ளி போய் வாகனமா உட்கார்ந்துருக்கலாம் இல்லையா, கருட கொடியாவது இருக்கும், அப்படியாவது ஏதாவது ஒண்ணு இருக்கும், கருட துவஜமாவது மகாபாரத்ல இருந்த மாதிரி, ஒண்ணுமே எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி வெகு காலமா ராமாயண அவதாரத்துல அவர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கார். மேலேந்து பார்த்துட்டே இருக்கார், தனக்கு சந்தர்ப்பமே அமையலையேன்னு சொல்லிட்டு மேலேந்து பார்க்கிறார். மேலேந்து பார்த்தால் எப்படிடா இங்கிருந்து தப்பிக்கிறது, கீழே போய் ராமனுக்கு கைங்கரியம் பண்றது பார்க்கிறார். நாகபாசாஸ்திரத்தினால லக்ஷ்மணன் மயங்கி கிடக்கிறான். லக்ஷ்மணனே பாருங்கோ, நாகபாசாஸ்திரம் லக்ஷ்மணன் என்ன பண்ணும், சேஷோ லக்ஷ்மண உச்சது, இருக்கக்கூடிய நாகத்துக்கெல்லாம் தலைவரே அவர் தான், ஆதிசேஷன் அவர் தான். அப்படி இருக்கிறப்போ அண்ணாவுக்காக ஒரு அவதாரத்துல அவர் அடிபட்டா மாதிரி படுத்துருக்கார். அவர் அப்படி படுத்துட்டு இருக்கப்போ கருட பகவானுக்கு இருப்பே கொள்ளல. இந்த வால்மீகி சொல்றாரு எப்படி அப்படின்னா, ஏன் கருட பகவானுக்கு இருப்பு கொள்ளல அப்படின்னா, ஒரு நாடகம் அரங்கேறின் இருக்கு. அந்த நாடகம் அரங்கேறி இருக்கிறப்போ அங்க ஒரு நாயகன் ஒரு பிரமாதமாக வேஷம் போட்டுருக்கான். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வேஷம், தன் சுத்தி இருக்கிறவா கூட கண்டுபிடிக்க முடியல இவன் தானோ அவன், அந்த அளவுக்கு ஒரு மேக்கப் போட்டு நடிப்பு திறமை அப்படி இருக்கு. இவன் ஓ அவன் தானா இவன், தெரியவே இல்லையே, அடையாளமே தெரியலையே, பிரமாதமா நடிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நாயகன் நாடகத்துல நடிச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்போ நடிச்சுட்டு இருக்கிறப்போ அவனுடைய அத்தியந்த சிநேகிதன் ஒருத்தன் ஸ்டேஜில் பார்த்துட்டு இவன் ரொம்ப நடிச்சுட்டு இருக்கானே, ரொம்ப அழகா நடிக்கிறானேன்னு பார்த்துட்டே இருக்கிறப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இவன் நம்முடைய சிநேகிதன்றத தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஏதோ ஒரு மச்சம் துணி விலகித்து கவுத்துல இருக்க மச்சம் தெரிஞ்சிருச்சான், ஓ மச்சம் இருக்கே இது நம்ம சிநேகிதன் தான், இவ்வளவு பிரமாதமா நடிக்கிறானே, டே கருப்பையா இவ்வளவு அழகா நடிக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேஞ்சில ஏறி, டே கருப்பையா நீதானா இவ்வளவு அழகா நடிக்கிறியே அப்படின்னு கட்டி பிடிச்சுட்டான்னா அப்ப அந்த நாயகன் எவ்வளவு சிரமப்படுவான் இல்லையா? யாருமே இல்ல, நம்மளை யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுண்டு நடிச்சுட்டு இருக்கிறப்போ, ஓ நீர்தான் நாராயணன் அப்படின்றத ஞாபகப்படுத்துற மாதிரி உடனே இறங்கி வந்துட்டு நாகபாசாஸ்திரம் தானே என்ன பண்ணோம் அப்படின்னு தோ வந்துட்ட அப்படின்னு இறங்கி வந்து தான் எனக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்கணுமோ இல்லையோ நானே எடுத்துக்கிறேன் என் சான்ஸ அப்படின்னு சொல்லி இறங்கி ஓடி வந்துட்டாராம் கருட பகவான். இதெல்லாம் சொல்றாராம் வால்மீகி ராமன் சொல்றாரு, வால்மீகி ராமன் சொல்றது வேலோத் வேலா சுவேலா, வேலை எது வேலை எதுன்னு காத்துட்டு இருக்காராம், சுவேலா நல்ல வேலை வந்துருச்சு, எந்த வேலை இந்த வேலையில கரெக்டான சமயம், ஏன்னா நாகபாசாஸ்திரத்தினால கட்டுப்பட்டு இவ்வளவு பேர் இருக்காருன்னு நேர இறங்கி போய் அவளை எல்லாம் எழுப்பிட்டு கருடன் கிட்ட போக கிட்ட போக அந்த நாகெல்லாம் பட்டு பட்டுன்னு அறந்துதான், மொத்தம் நாகபாசம் மொத்தம் அறந்து போய் எல்லாரும் எழுந்து நின்றுட்டாள். எப்படி நாம எல்லாம் எழுந்தோன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ பிரமாதமான ஒரு தேஜஸ் தெரியுதுதான், ஏன்னா வேத புருஷன் இல்லையா கருடாத்மா, கருடன்றவர் சாதாரணமா இல்லை, எல்லா வேதத்துக்கும் அதிபதியே அவர் தான் இல்லையா, தார்க்ஷகான்னு சொல்றாரு வேதத்துல, தார்க்ஷகான கருடன் அர்த்தம், வேத புருஷன் அவன், அப்பேற்பட்ட கருடனுடைய ஜோதிஷ் தெரியுதுதான், ஏன்னா இதெல்லாம் குரங்கு நிக்கிறதும் ரெண்டு மனுஷன் அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரிய ஜோதிஷ் இருக்கு, ஆனால் நிக்கிறவன் நாராயணா இருந்தால் அந்த ஜோதிஷ் ஒண்ணுமே இல்லை, சாதாரண பக்கியா தெரிஞ்சிருக்கும், ஆனால் நிக்கிறவன் ஒரு மனுஷன், நிக்கிறதெல்லாம் குரங்கு, அப்போ வானத்திலேருந்து தேவலோகத்திலேருந்து ஒரு தேவத்தை இறங்கி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஜோதிஷ் தெரியுது, பார்த்தால் ரக்கே கோபமா அடிச்சுட்டே இருக்கு அந்த ஜோதிஷ், பார்த்தால் கருட பகவான், பார்த்து கருட பகவான் ராமனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச அடுத்த க்ஷணம் ராமன் என்ன பண்றாரா, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இல்லையா, ஒரு நாயகன் அப்படிதானே பண்ணுவான், நான் கருப்பையா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேசி இல்ல ஒன்னு என்ன பண்ணுவான் நடிச்சுட்டே இருக்கிறப்போ இவன் வந்துட்டான்னா அவனையும் அந்த கதாபாத்திரத்தை உள்ள சேர்த்துண்டு அப்படியா இப்படியா சரி சரி கீழே இறங்க போ அப்படின்னு ஏதாவது சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி ராமன் என்ன பண்ணிட்டாரான், சாத்துரியமா நீங்க யாரு எப்படி இங்க வந்தீங்கோ, என் பிதாவா தசரதனே தான் இப்படி ஒரு வைகுண்ட பதவி அடைஞ்ச உடனே தசரதனே இப்படி ஒரு ஒரு கோலத்துல வந்திருக்காரா அப்படின்னு ஒண்ணு, அப்பதான் கருடனுக்கு புரியுதுதான், ஓஹோ சுவாமி மனுஷனா இருக்க அதனாலதான் நம்மளை கண்டுக்க மாட்டேன்ற, அதனாலதான் நாம ஸ்தோத்திரம் பண்ணி கூட தெரியல அப்படின்றது யதார்த்தத்தை புரிஞ்சுண்டு அவர் விடைபெற்று கொண்டு மேல போனார். இப்படி இந்திரஜித்து வசம் பண்றான், இந்திரஜித்து நாகபாசராஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான், ஓடி போயிட்டு தன் அப்பா கிட்ட சொல்றான், நான் ஏதோ சாதாரணமா நினைச்சேன், வந்திருக்கிறவாள் ரெண்டு பேரும் நராள் இல்ல, சாட்சாத்து இறங்கி வந்திருக்க ஆதிசேஷனும் ஸ்ரீமன் நாராயணனுமே தான் இறங்கி வந்திருக்கா லோகத்துல, பார்த்தால் அப்படி மனுஷரா தெரியல, நான் சொல்றத கேளு, சீதா பிராட்டி அவனிடத்துல ஒப்படைச்சுடு, யாரு இந்திரஜித்து விபீஷணனை பத்தி தப்பா பேசி விபீஷணனை வெளியில அனுப்பிச்ச இந்திரஜித்து ராமனை பார்த்த அடுத்த கஷணம் எப்படி தோணி வருவது, இதான் ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு வைசிஷ்டியம், யார் ராமனை பார்க்கிறாரோ அந்த கஷணமே மும்மைசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான், ராமனை பார்க்கிற வரைக்கும் ராமன் அயோக்கியன், ராமன் ஒண்ணுத்துக்கும் உதவாதவன் இப்படி எல்லாம் சொல்லுவா, ஆனால் ராமனை பார்த்துட்டால் அடுத்த கஷணம் ராமனுக்கு வேற எதுவுமே தோணாது, பார்த்தவாளுக்கு வேற எதுவுமே தோணாது, ராமனுடைய முழு உருவம் மட்டும்தான் கண்ணில் இருக்கணும். அப்படி இந்திரஜித்து ராமன் ராவணன் சொல்லி பார்க்கிறான், கேட்பானா அவன் ஒன்னும் கேட்க மாட்டான், ராமன் கேட்கணும், சரி உடனே எப்படி பண்றது அப்படின்னா கம்பனன் கம்பனன் ஒருத்தன் அனுப்புறான், பிரஹஸ்தன் ஒருத்தன் அனுப்புறான், திரு மகா அந்த மகோதரன் அனுப்புறான், மகாபார்ஸ்வன் அனுப்புறான், இப்படி எல்லாம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இதா நடக்குது, எல்லாத்தையும் துவம்சம் பண்றான், மொத்தத்தையும் துவம்சம் பண்ணுட, திருப்பி என்ன பண்றானா போய் எழுப்பு கும்பகர்ணன் எழுப்புன்றான், ஏற்கனவே வதம் ஒண்ணு வரம் ஒண்ணு இருக்கு, வரமும் ஒண்ணுதான் சாபமும் ஒண்ணுதான், எப்பேற்பட்ட வரம் அப்படின்னா உனக்கு நிர்தேவத்துன்ற கேட்க போய் நித்ராவத்தம்னு வந்துருச்சு, ஆகையினால நித்ராவத்தம் தூங்கிட்டே இருப்ப, நீ தூங்கிட்டே தான் இருப்ப, யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டா, இது வந்து சாபம், சரி, இதுல வரம் என்ன அப்படின்னா, நீ ஆறு மாசம் தூங்குவ, ஆறு மாசம் சௌக்கியமா இருப்ப. நீ அந்த ஆறு மாசம், எந்த ஆறு மாசம் சௌக்கியமா இருக்கியோ அந்த ஆறு மாசத்துல நீ யாரு கூட யுத்தம் பண்ணாலும் அவள் தோத்து போயிடுவான், நீ மட்டும்தான் ஜெயிப்ப இல்லையா. நீ யார் எதிர யுத்தம் பண்றியோ அந்த முடிச்சுருக்க ஆறு மாசத்துல உன்னை யாராலையும் வெல்லவே முடியாது, தோத்து போயிடுவேன். இது வரம், பெருமா கொடுத்த வரம். இப்படி இருக்க சொல்ல அவன் இப்ப தூங்கிட்டு இருக்கான். சரி, எப்படிடா எழுப்புறது அப்படின்னா, எப்பேற்பட்டவன் அப்படின்னா பார்க்கிறாரா, அதுவும் கும்பகர்ணன ராவணன் ஹனுமான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். எப்படி இருக்கான்னா, கும்பகர்ணன் சாதாரணமா அவனுடைய ஒரு கண் இந்த பக்கம் இருக்குன்னா, அதாவது செங்கல்பட்டுல ஒரு கண் இருக்குன்னா குரோம்பேட்டுல இன்னொரு கண் இருக்கும், அந்த அளவுக்கு அவன் படுத்துட்டு இருப்பான். அழகா ஒரு வர்ணனை இருக்கு கும்பகர்ணனை பத்தி. அவனுடைய மூக்கு உள்ள இந்த அசு தேவர்கள் பிரவேசிச்சாலாம் அவனை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. மூக்கு உள்ள பிரவேசிச்சப்போ இவாள் போராளாம் போராளாம் மூக்கோட நுனியில போயிட்டு இருக்கா, மூக்க நுனிய தேடி போறாளாம். அப்படி போறப்போ இந்த தேவர்கள்லாம் போயிட்டு இருக்கா, அவருக்கு முன்னாடி பிரம்மா போயிட்டு இருக்கார். பிரம்மா போய் மூக்கனுடைய நுனிய கண்டுபிடிக்க முடியாமல் இறங்கி வந்துட்டு இருக்காராம் இல்லையா. அப்ப தேவர்களை எதிர பார்க்கிறாராம், எங்கப்பா போறீங்க நீங்கள்லாம், கும்பகர்ணனுடைய மூக்கு நுனிய பார்க்கறதுக்காக போறேன்னு. நான் பிரம்மா, அவனை படைச்சவனே நான் தான், என்னாலேயே அவனுடைய மூக்கு நுனிய கண்டுபிடிக்க முடியல, நான் போனேன் போனேன் போய் திரும்பி வந்துட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிறப்போ நீ போக முடியுமா? அந்த அளவுக்கு அவ்வளோ பராக்கிரமம் புரிஞ்சு அந்த அளவுக்கு உருவத்துல பெருசானவன் படுத்துட்டு இருக்கான். ராவணன் சொல்றான், எழுப்பு கும்பகர்ணனை எழுப்பு. கும்பகர்ணனை எழுப்புன்னு இப்ப எழுப்புறது உச்சிதம் இல்லைன்னு சொல்றா எல்லாரும். நீங்க யார் பேசுறதுக்கு இதெல்லாம், எழுப்பித்தான் ஆகணும் கும்பகர்ணன் எழுப்புறான். சரி, என்னென்னவோ பண்றான், மெருக்கிறா, யானையை விட்டு மெருக்க வைக்கிறான், குதிரைகள்லாம் விட்டு மெருக்க வைக்கிறான், பெரிய பெரிய பட்டாசுலாம் அவன் காதல கொண்டு போய் வெடிக்க வைக்கிறான். அது அவனுக்கு எப்படி இருக்கும், குண்டு போடுற மாதிரி போடுறா காதல கொண்டு போய். வால்மீகி சொன்னார், காதை பிடிச்சி திருகிறாளாம் அசுரால்லாம் எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு, பெரிய பெரிய கயிறா கட்டி யானையில கட்டி இழுக்கிறாளாம் கும்பகர்ணனுடைய காதை. அப்படியெல்லாம் இழுத்தாலும் கூட அவன் எழுந்துக்கவே இல்லையா. ஒரு சமயம் ரொம்ப அதிகமா போயிடவே உடனே எழுந்துட்டானா கும்பகர்ணன். எழுந்த உடனே யாரை கேட்டு என்னை எழுப்பினீங்கன்னு சொல்றார். ஏன்னா கும்பகர்ணன் தூங்கும் பொழுது எழுப்பிட்டால் கண்டிப்பா இலங்கை அழிஞ்சே போயிடும், இது அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ கும்பகர்ணன் தூங்கும் போது எழுப்பினே கோபத்தோட, யாரை கேட்டு நீ என்ன எழுப்பினீங்கன்னு கேக்குறான். இல்ல, அண்ணாதான் எழுப்ப சொன்னார். நேர வேகமா போறான் அண்ணா கிட்ட, வேகமா போய் எப்படி என்னை எழுப்புவ, ஏன் என்னை எழுப்பினு. வால்மீகி அதிகமா பேசல கம்பனை கும்பகர்ணனை பத்தி, ஆனால் கம்பன் கும்பகர்ண வதை படலம்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு படலமே வச்சிருக்க. இதுதான் கம்பன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வைசிஷ்டியம், ஒரு உத்தமம் இல்லையா, மற்ற வாழ்க்கை இல்லாத ஒரு ஏற்றம் கம்பனுக்கு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு கேரக்டரையும் நமக்கு தனித்தனியா புரிய வைக்கிறார் இவன் எப்படிப்பட்டவன் ராமாயணத்துல அப்படின்றது அங்க முக்கியமான விஷயம். ஏன் கும்பகர்ண வதைப்படலும் ஏன் சொல்லணும் அப்படின்னா, கும்பகர்ணன் ராவணனுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றான். நீ என்னை எழுப்பிட்ட, உனக்கு தெரியும் நான் எழுந்தால் லங்கை அழிஞ்சு போயிடும்ன்ற விஷயம் உனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நானா எழுந்தப்பதான் நீ ஈரேழு பதினாலு லோகங்கள்ல இருக்கக்கூடிய தேவர்கள் மொத்த பேரையும் நீ வந்து சிறப்பிடிச்சுன்னு வந்த, அப்பேற்பட்ட சக்தி உனக்கு வரும், நானா எழுந்தேன்னா. நான் தூங்கும் போது என்னை எழுப்பிட்டியே லங்கை அழிஞ்சு போயிடாதா, அப்படி என்னை எழுப்புறதுக்கு என்ன அவசரம்னு கேட்டான். உடனே அவன் சொல்றான், நான் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டேன், சீதா பிராட்டி அபகரிச்சுன்னு வந்துட்டேன், யாருக்காகவும் அவளை விட்டுத்தர என்னால முடியாது, என்னவானா ஆகட்டும் அவளை விட்டுத்தர முடியாது, நானே அழிஞ்சால் மட்டும்தான் அவள் ராமனோட சேரலாம், இல்லைன்னா அவளை சேரவே விடமாட்டேன் அப்படின்னு ராவணன் கும்பகர்ணனை பார்த்துட்டான். நான் சொல்றேன் கேளு, சாதாரணமா மாற்றான் மனைவியை அபகரிப்பதே குற்றம், அப்படி இருக்கிறப்போ ஜெகன்மாதாவை நீ அபகரிச்சுன்னு வந்துட்ட, அந்த ராமன் எப்பேற்பட்டவன் எல்லாரும் சொல்லியிருப்பாளே உங்ககிட்ட. அவன் தாதா இதெல்லாம் கம்பன்ல வருது, வால்மீகில கிடையாது. வால்மீகில கும்பகர்ணன் நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்றான் இருக்க தவிர அவன் ராவணன் கேட்கலன்றதுதான் இருக்கு. ஆனால் கம்பன்ல வரும்பொழுது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ராமனுடைய பராக்கிரமம், அப்பேற்பட்ட பராக்கிரமம், ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், நான் போய் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா நீ லோகத்துல சிரஞ்சீவியா இருப்ப, இந்த லோகத்துல இருக்கிறவாள் மொத்த பேரும் உனக்கு அடிமையாத்தான் இருப்பா. ஆனால் நான் போய் இறந்து போயிட்டேன்னா நீயும் கண்டிப்பா என் பின்னாடியே இறந்து போயிடுவேன். இது நிச்சயம், இதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் போய் திரும்பிட்டேன்னா உனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஆனால் நான் போய் திரும்பல அப்படின்னா அன்னிப்பவே நீ முடிவு பண்ணிக்கோ, நீ அழிஞ்ச அப்படின்றத முடிவு பண்ணிக்கோன்னு கும்பகர்ணன் சொல்லிட்டு யுத்தத்துக்கு போறான். யுத்தத்துக்கு போனவுடனே அவன் போய் பார்க்கிறான். முதலெடுத்த உடனே விபீஷன் கும்பகர்ணன் அடிக்க ஓடி வரான். உடனே கும்பகர்ணன் சொல்றான், உன் கூட போர் புரிய எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றான். ஏன் இஷ்டம் இல்லை சொல்லு, நான் தான் உன்னை வதம் பண்ணுவேன். ஏன்னா கும்பகர்ணனை வதம் பண்ண முடியாது ராமனாலன்றது விபீஷனுடைய எண்ணம். ஏன்னா கும்பகர்ணன் அவ்வளவு சக்தி படைத்தவன், அவன் அவ்வளவு சீக்கிரம் வதம் பண்ணிட முடியாது. ஏன்னா கும்பகர்ணனுடைய சண்டை போட்டு ஓரளவு அவனை கலப்படைய வச்சு அதுக்கப்புறம் சுக்ரீவன் ராமன் லக்ஷ்மணன் இவாள்லாம் சண்டை போட்டு அப்ப வந்து கும்பகர்ணனை வீழ்த்த முடியுமோ தவிர நேரடியா கும்பகர்ணனை வீழ்த்த முடியாது அப்படின்றது விபீஷனுடைய அபிப்பிராயம். அதனால என்ன பண்றா, விபீஷணன் கும்பகர்ணனை கதை எடுத்து அடிக்க ஓடுறான். அப்ப விபீஷனை பார்த்து கும்பகர்ணன் சொல்றானா, உன் கூட எனக்கு சண்டை போடுறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் சண்டை போட்டு என்னோடு நீ சண்டை போட்டனா கண்டிப்பா நீ இறந்து போயிடுவே, எனக்கு அதுல இஷ்டம் இல்லை. எப்படியும் ராமன் கையால் அடிபட்டு நான் சாக தான் போறேன். நான் போயிட்டா என் பின்னாடியே ராவணனும் வரதான் வருவான். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ சத்சங்கம் வந்துடுச்சு உனக்கு, ராமனோட சேர்ந்துட்ட இல்லையா, உனக்கு எங்களுக்கெல்லாம் ஏற்படாத ஒரு சத்சங்கம் ராமனோட சேர்ந்த உனக்கு வந்துருச்சு. ஆகையினால இப்ப ஏற்பட்ட சத்சங்கம் உனக்கு அமைஞ்சபடினால நீ லங்கைக்கு அரசனா இருந்து நீ நீடூடி வாழணும். இந்த ராட்சச குலத்துக்கே நீ ஒரு தலைவனா இருக்கணும். நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன், தயவு செய்து சொல்றேன், நீ தள்ளி போயிடு, உன் கூட தண்டை போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்றான். நான் அண்ணா சொல்றேன், அதனால அண்ணா வார்த்தையை காப்பாத்துன்னு விபீஷணனை பார்த்து கும்பகர்ணன் சொன்னான். இப்ப ஏற்பட்ட நல்லவன் தான் கும்பகர்ணன். நேர போறான், ராமன் முன்னாடியோ லக்ஷ்மன் முன்னாடியோ தண்டை போட முடியல, கும்பகர்ணனும் மாண்டு போயிட்டான். சரி, கும்பகர்ணனும் மாண்டு போயிட்டான் உடனே சரி அடுத்து யாரு போறது அப்படின்னா, பாக்கி ஒருத்தன் தான் இருக்கான். பாக்கி ஒருத்தன் தான்னா இந்திரஜித்தை எப்படியாவது அனுப்பிச்சாகணும். சரி, இந்திரஜித்தை எப்படி அனுப்புறது இல்லையா? சரி, இந்திரஜித் அனுப்பணும்னு ராவணன் போய் சொல்றான், நீ தான் போகணும். நான் அப்பயே சொன்னேன் வேண்டான்னு சொன்னேன், நீங்க கேட்கலையே. அப்பா, இன்னையோட எனக்கு கடைசி நாளில் வச்சுக்கோ, இதோட நான் வரமாட்டேன், திரும்பி வரமாட்டேன். இந்த யுவராஜா லங்கைக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோ, இதோட கதை இந்திரஜித்தோட கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். கம்பன் சொல்றான், இவ்வளவு சொல்லியும் கேட்கலாம், கேட்கவே இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நேர போறான். இந்திரஜித் போயிட்டு மறுபடியும் இவாளெல்லாம் சம்ஹாரம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையில பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிடுறான். பிரம்மாஸ்திரப்படுத்தை பிரயோகம் பண்ண உடனே மறுபடியும் எல்லா வானராலும் லக்ஷ்மணனும் கீழே விழுந்துட்டான். லக்ஷ்மணனும் எல்லா வானராலும் கீழே விழுந்தப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையா. சரி, எப்படி இந்த இவாளெல்லாம் எழுப்புறது அப்படின்றப்போ ஜாம்பவானை எழுப்புறாளா? முதல்ல இந்த ராவணன் ராமனும் சுக்ரீவனும் மட்டும் பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணலையா? ஏன்னா அவன் சூரியனுடைய அம்சம் சுக்ரீவன், ராமன் சக்கரவர்த்தி, பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணல. மற்ற எல்லாரும் மயங்கி போய் விழுந்துட்டான். அப்படி மயங்கி விழுந்தப்போ என்ன ஆச்சா, நேர ஜாம்பவானை போய் எழுப்புறாள் ரெண்டு பேரும். எல்லாரும் இந்த மாதிரி பிரம்மாஸ்திரத்துல விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. ஜாம்பவான் சொல்றாராம், ஹனுமான் பொழைச்சிட்டாரான்னு கேக்குறாரு. ஹனுமான் உசுரோட தான் இருக்காரான்னு கேக்குறான். ஏன் அப்படின்னா ஜாம்பவானுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிரம்மாஸ்திரத்திலேருந்து பொழைக்கணும்னா சஞ்சீவினி மூலிகை வேணும்னு சொல்லி. ஹனுமானால மட்டும்தான் அதை எடுத்துட்டு வர முடியும்னு தெரியும். உடனே என்ன சொல்றானா, பிராயேனமே ஹருணா ஹரினா அப்படின்னு ஒண்ணு, பிராயேனமே ஹரினா ருமேயினா, சுக்ரீவனும் ஹரு இந்த பிரபுவாலையும் எழுப்பப்பட்ட அந்த ஜாம்பவான் நேரடியா போய் ஹனுமான எழுப்புறார். ஹனுமான எழுப்புற உடனே நேர சஞ்சீவி மூலிகை கேட்கிறான். உடனே ஹனுமானுக்கு உத்வேகம் வந்துருச்சு. இவாளை எழுப்பணும்னா சஞ்சீவினின்னு ஒண்ணு இருக்கு, விசல்யகரணின்னு ஒரு ஒண்ணு இருக்கு, சந்தானகரணின்னு ஒண்ணு இருக்கு, இதையெல்லாம் போய் எடுத்துன்னு வந்தாதான். சரி, இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா சஞ்சீவினி பர்வதத்துல இருக்கு. விசல்ய கரணின்னா இந்த கை கால் தனித்தனியா பிச்சுன்றோம் போர்ல. அப்ப அந்த விசல்ய கரணி எடுத்துன்னு வந்து அதை அரைச்சி, அது ஒரு மூலிகை, அதை அரைச்சி கையும் கையும் வச்சு ஒன்னா தடவி விட்டா உடனே கை கால்லாம் சேர்ந்துடும், பழைய நிலைமைக்கு வந்துடும். இது விசல்ய கரணின்னு பேர். சந்தானகரணினா யாருக்கு சந்தானங்கள்லாம் இல்லையோ, இந்திரஜித் மாண்டு போயிட்டான், அப்படி மாண்டு போயிட்டான்னா அவனை வந்து மாண்டு போனவனுக்கு சந்தானகரணியை கொடுத்தால் உடனே சந்தானம் நமக்கு உண்டாயிடும். இது சந்தானகரணி. சஞ்சீவினி மூலிகைன்னா யாரு மயக்கமடைஞ்சு மூர்ச்சையாகி விழுந்திருக்காளோ அவளை எழுப்புறது சஞ்சீவினி. இதை கேட்டவுடனே அனுமானுக்கு உத்வேகம் வந்துருத்தான், எங்க இருக்கோம் அப்படின்னா சஞ்சீவினி பருவத்தில் ஜெய் அத்தியதிபலோ ராமஹா. நேர கிளம்பி போயிட்டா சஞ்சீவினி மேலே தூக்கிட்டு வர்றதுக்கு. நேர கிளம்பி போனவனே அங்க எது மூலிகைன்னு தெரியலையா. அந்த சஞ்சீவினி பருவத்துல ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கு, ஏகப்பட்ட ரத்தனங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கிறப்போ எது சஞ்சீவினி பருவத்தம்னு தெரியல. சரி பார்க்கிறாரா, நேரம் என்ன பண்றாரா, அந்த மலையே ஜெய அத்தியதி போலோராமஹான்னு சொல்லிட்டு எதுக்கு சந்தேகம், இதுவா அதுவா என்னத்துக்கு சந்தேகம், மலையே பேசுன்னு வந்துடான் ஆஞ்சநேயர். அந்த சஞ்சீவினி மலையே பேசுன்னு வந்துடுறான், மலையே பேசுன்னு வந்தவொடனே அங்க ஜாம்பவான் பார்க்கிறாராம், தூரத்துல இருந்தே அந்த மூலிகை வர வர வர இங்க இருக்கிறவெல்லாம் ஒவ்வொருத்தரும் எழுந்துட்டே இருக்கலாம். நேரம் அது கிட்ட வந்துதான் அந்த மலை அந்த மூலிகை எடுத்து ஒவ்வொரு வானராளுக்கும் கொடுத்தான், எல்லாம் பழைய மாதிரி உத்வேகம் வந்துட்டான். நேர பார்த்தாரா லட்சுமணன், இவனை இந்த இந்திரஜித்த வதம் பண்ணியே தீரணும் அப்படின்னு வதம் பண்ண ஆரம்பிச்சாரான். அவனோ மாயாவி, மறைஞ்சு மறைஞ்சு இருந்து லட்சுமணனை தாக்குறான். லட்சுமணனை தாக்குற உடனே அவங்ககிட்டதான் பிரம்மாஸ்திரம் இருக்குமா, எங்க கிட்ட பிரம்மாஸ்திரம் இல்லையா அப்படின்னு பிரம்மாஸ்திரத்தை எடுத்து கையில வச்சுட்டு ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்றார். எப்பேற்பட்ட மந்திரம் அது, தர்மா ஆத்மா சத்ய சந்தஸ்த ராமோ தாசர தெரியதி பௌருஷே சாப்ரதி துவந்தா சரைனம் தகி ராவணிம். ஏ அம்பே, தர்மாத்மா சத்தியசந்தஸ்த ராமோ தாசரதிர் யதா, ராமன் தர்மாத்மா அப்படின்றது உண்மையாக இருந்தால், ராமன் சத்தியசந்தன் அப்படின்றது உண்மையாக இருந்தால், பௌருஷே சாப்ரதி துவந்தா, இந்த எங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய யுத்தத்துல அந்த மாயாவை மறைஞ்சிருந்து சண்டை போடுறா பாருங்க, அந்த புருஷன், அந்த புருஷனை துவந்துவா அப்படின்னா இந்த யுத்தத்துல சரைனம் ஏனம் இந்த அம்பே இந்த அம்பு நேரடியாக போய் அந்த ஜஹி ராவணின் ராவணனுடைய குமாரனா இருக்கக்கூடிய அந்த இந்திரஜித்த ஜஹி கொல்லுவாயாக அப்படின்னு யாரு கட்டளையிடுறார், நேரடியாக அந்த அம்புக்கு கட்டளையிடுறார். பிரம்மாஸ்திரத்துக்கே கட்டளை போடுற ஒரு சக்தி இருக்குன்னா அது யாருக்கு இருக்கு, லக்ஷ்மணனுக்கு இருக்குன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ராமனுடைய சத்தியசந்தனுக்கும் தர்மாத்மான்ற அந்த சொல்லுக்கும் இருக்கு இல்லையா. தர்ம லக்ஷ்மணன் ஏ அம்பே போ அப்படின்னா போயிருக்குமோ போயிருக்காதோ தெரியல, ஆனால் தாசரதி அந்த ராமன் சத்தியசந்தன்றது உண்மையாக இருந்தால், ராமன் சத்தியசந்த தர்மாத்மா அப்படின்றது உண்மையாக இருந்தால் அப்படின்னு ஒண்ணு அந்த அம்புக்கு வேற வழியே தெரியல, நான் பண்ணா கசி போச்சு இல்லையா. நேர போய் இந்திரஜித்த வதம் பண்ணிட்டு வந்து இந்திரஜித்தும் போனான். கம்பன் சொல்றான், எனக்கு ஈமை கடன்கள் நீ செய்ய வேண்டி இருக்க, உனக்கு நான் ஈமை கடன்கள் செய்யற நிலைமைக்கு வந்துட்டமே அப்படின்னு கஷ்டப்படுறானா ராவணன் பார்த்துட்டு. அப்பையும் சீதை மேல இருக்கக்கூடிய மோகம் போகல. சரி அடுத்த நாள் யுத்தத்துக்கு ராவணனே வரான். ராவணனே வந்த உடனே பார்க்கிறான் முதல் முதல் போர்ல, பார்த்தால் பார்த்த அடுத்த கணம் ராமன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலின்றது பார்வையிலேயே தெரிஞ்சுட்டு. அதனால்தான் தம் வந்தே ராகவம் வீரம் நாராயண மனாமயம், சாட்சாத் நாராயணன் தான் இவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு மாண்டால் இவனுடைய அம்புக்கு இரையாகணுமே தவிர வேற யாருடைய அம்புக்கும் இரையாக கூடாதுன்னு சொல்றான். சரி அப்படிதான் இருந்தாலும் சும்மா இருப்பானா, அசுரனுடைய சுபாவம். பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை தூக்கிட்டான். லக்ஷ்மணனை தூக்கி கொண்டு போகிறப்போ சுக்ரீவன் பார்க்கிறா ராமனுடைய ராவணனுடைய தேர் கால உடைச்சிட்டாராம். லக்ஷ்மணன் எடுத்துட்டு போறப்போ சத்ருவை எப்படிடா அடிக்க முடியும், வேகமா சத்ரு போயிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை முதல்ல நிறுத்தணுமா, அதை நிறுத்தறதுக்கு என்ன வழினால் சுக்ரீவன் போய் அவனுடைய தேர் கால் ரெண்டத்தையும் பிடிங்க கடத்துட்டாராம். பார்த்தால் ராவணன் அப்படியே நின்று இடத்துல ஹனுமான் என்ன பண்ணாரா, மேல வந்து லக்ஷ்மணனை கூட்டின்னு போயிட்டார். லட்சுமணனை கூட்டின்னு உடனே ராமனுக்கு ராவனுக்கும் முதல் நாள் யுத்தம் நடந்துருது. யுத்தம் நடக்கிறவனே எல்லாத்தையும் இழந்து நிற்க, எல்லாத்தையும் இழந்து நின்ன உடனே அவன் சொல்றான், கம்பன் வர்ணிக்கிறான், வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வெறும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். எப்பேற்பட்ட வீரனவன், வாரணம் பொருத மார்பன், வரையினை எடுத்த தோழனாம். கைலாயத்தையே 20 கையில தூக்கி கையில வச்சுட்டான். சிவபெருமானே நான் கூட்டா நீ வரமாட்டேன்றியா, ஒன்னு பண்ற, கைலாயத்தையே தூக்கின்னு வந்து ஆத்து வாசல்ல வச்சிடறேன், அப்ப எப்படி நீ வரமாட்டேன், எனக்கு எதோ நீ இருந்துன்றி எப்போ அப்படின்னு வரையினை எடுத்த தோழும். நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும். சங்கீதம் ரெண்டு பேருக்கு போட்டி வருது. அப்படி நாரதனுக்கு வசதியா சங்கீதத்துல, ராவணன் வசத்தியான்னு பார்க்கிறாராம். அப்படி பார்க்கிறப்போ நாரதனுக்கு ஏற்றிக்கு போட்டியா சங்கீதம் வாசிக்கிறார். நாரதனுக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும். தாரணி மௌலி பத்தும். இவன் பல இடங்கள்ல ஜெயிச்சு வந்தானா ராவணன். பூமாதேவிக்கு அவ்வளவு ஆசியம், தன் குழந்தை முகத்தை நாம உருவாட்டியா பார்க்க மாட்டோமா, இவன் தோத்தாதானே முகத்தை பார்ப்பான், இவன் தோத்ததே கிடையாது. அதனால நேரடியாக வானத்தையே பார்த்து நிமிர்ந்துட்டே போறான. தவிர ஒரு நாள் கூட அவன் இப்படி கீழே குனிஞ்சு போனதே கிடையாது ராவணன். ஆனால் அன்னைக்கு எப்படி போறான், தாரணி மௌலி பத்தும்னு மொத்தத்தையும் குனிஞ்சு போறான். 10 தலையும் கீழே பார்க்கறதா, அவ்வளவு. இது பூமாதேவிக்கு தன் குழந்தை முகத்தை பார்த்துட்டோமே சந்தோஷம் இருக்கு. ஆனால் தாரணி மௌலி பத்தும், சங்கரன் கொடுத்த வாளும், அவன் கையில வச்சிருந்திருக்க வாள், சிவபெருமான் கொடுத்த வாள், அந்த வாளும் போச்சு. சரி, இதெல்லாம் போச்சே, வேற என்ன போச்சு அப்படின்னா, அவனுடைய வீரமும் போச்சு. வீரமும் போய் போய் வீரமும் வெறுங்கையும் களத்தே போட்டு, இல்லையா, வெறுங்கையோடு இலங்கை புக்கான், வெறும் கையோட நிராயுதபாணியா நிக்கிறானா. இன்னொன்னு ராமன் சொல்றாராம், நீ நிராயுதபாணியா நிக்கிற, உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு இப்ப விருப்பம் இல்லை, இன்று போய் நாளை வா. இது வால்மீகி ராமாயணம். எது இன்று போய் நாளை வா, அவ்வளவுதான் வால்மீகி ராமாயணத்துல. அத்தியகத்வா சுக ஆகச்சன்றது. ஆனால் கம்பராமாயணத்துல ஒரு ஏற்றம், இன்று போய் போருக்கு நாளை வா, அங்க ஒரே ஒரு பதம் சேர்த்தார். இன்று போய் நாளை வான்றது விசேஷம் அவ்வளவா தெரியல, ஆனால் இன்று போய் போருக்கு நாளை வான்னா சமாதானம்னா இன்னைக்கு ராத்திரியே வந்துடும், நான் காத்துருக்கேன். ஆனால் போர் அப்படின்னா உன் சரீரம் சரியில்லை, போய் உடம்ப பார்த்துட்டு நாளைக்கு வா, இன்னைக்கு வரணும்ன்ற அவசியம் இல்லை, மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குற இல்லையா. இப்படி சான்ஸ் கொடுத்து இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு சொன்ன. இதோட விட்டானாவே, வெறுங்கையோட கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்படி கலங்கிட்டு போறான் அவன், அவன் போறவன் வெறும போறானா, எப்பேற்பட்ட அயோக்கியம் பார்த்துருந்தோம், எல்லாம் இழந்துட்டு இருக்கு போறான். அதுவும் சொல்றான், மன்மதனும் நானும் நாய்க்கு சமம்ன்றான். யாருக்கு முன்னாடி, இந்த ராகவனுக்கு முன்னாடி நான் நாய்க்கு சமமானவன், அவனுடைய அழகு எங்கே, என்னுடைய அழகு எங்கே. அப்போ பொதுவா ஆண்களை மன்மதனுக்கு ஒப்பா சொல்றதுன்றது ஒரு வழக்கம். பாருடா அப்பா, மன்மதன் போல ஜொலிக்கிறான், ஒரு பெண்ணா ரத்திய போல இருக்கா பத்தியா அப்படின்னு சொல்றது வழக்கத்தை உண்டு. இவன் என்ன பண்ணான், ராவணன் ஆண்களை யாருக்கு ஓமையா சொல்வாரோ அவனையே இவன் கூட சேர்த்துட்டான். இந்த ராகவனுக்கு முன்னாடி மன்மதனும் நானும் நாய்க்கு சமம், நான் மட்டும் நாய்க்கு சமம் இல்ல, மன்மதனும் நாய்க்கு தான் சமம் அப்படின்னுட்டான். அப்பேற்பட்ட அழகன் இந்த, இப்ப தெரியறது 10 மாசமா சீதைய என்னோட சேர மாட்டேன்றான்னு சொல்லிட்டு இல்லையா. இப்பேற்பட்டவன் ஒருத்தர் இருந்தான்னா எந்த பெண் தான் இன்னொருத்தனை பார்ப்போம் இல்லையா. தர்மமா இருக்கட்டும், வீரியமா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், காருண்யமா இருக்கட்டும், மனித தன்மையா இருக்கட்டும், தெய்வத்தன்மையா இருக்கட்டும், இல்ல காதல் புரியிற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இந்த புருஷனுக்கு ஏத்தவள் அவள் தான், அவளுக்கு ஏத்தவன் இந்த புருஷன் தான் இருக்கிறப்போ இவள் எப்படி பார்ப்போம் இன்னொருத்தன. அப்படி இருக்கிறப்போ அவன் சொல்றானா, இவ்வளவு அடிபட்டும் கூட ஜானகி நகு நகுவாள், அவனுக்கு வேற எதுவுமே தோணலையா. கம்பன் சொல்றான், இவ்வளவு இருக்குவது, நான் இவ்வளவு உடம்பெல்லாம் ரத்த காயம், சரி நான் இங்கேருந்து இவ்வளவு அடிபட்டு போறேனே, ராத்திரி போய் அசோகவனத்துக்கு போறோம்னா சீதை என் உடம்புல இருக்க காயங்கள்லாம் பார்த்துட்டு என்னை ஏளனமா நினைக்க மாட்டாளா, அவ என்னோட சேருவலா. எப்போ, இவ்வளவு அடிபட்ட பிறகும் சமாதானமா இருந்தா வந்துடும் ராத்திரி, இல்ல நாளைக்கு வா, நாளையோட கடைசியும் உனக்கு, நாளைக்கு உன்னை வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லாம சொல்லி அமுச்சு உடம்பெல்லாம் ரத்த காயம் ரணகாயமா விட்டால் கூட எப்படியோ ராத்திரி போய் ஜானகிய ஒரு வாட்டி பார்த்தால்தான் இவனுக்கு தூக்கம் வரும். ஆனால் அவள் நம்மளை என்ன நினைப்போம், டேய் இப்படி அடிபட்டு வந்திருக்கிய, இப்பயாவது தெரியலையா என் புருஷனை பத்தி, என் நாசன் எப்பேற்பட்டவன் இதுல இருந்து தெரியலையா? அப்படி இருக்கிறப்போ நீ எல்லாம் ஒரு வீரன் ஏன் எதிர வந்து நிக்கிறியே அப்படின்னு என்ன நினைக்க மாட்டாளா? நான் என்ன பாவம் பண்ணேன்? சரி, இங்கிருந்து பார்க்கிறான், மறுநாள் வரான். மறுநாள் வந்தவனே எவ்வளவோ பண்ணி பார்க்கிறான், முடியல. எவ்வளவோ மாயாவித்தனம்லாம் பண்றான் ராவணன், ஆனால் எதுவுமே முடியல. எதுவுமே முடியாதபடி ராமன் இவனை முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பானத்தை எடுத்து, இந்த பானத்தினால இவனுடைய கதை முடியறது அப்படின்னு என்ன பண்றாருன்னா, இவர் மந்திரத்தை பிரயோகம் பண்ணி ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டார். ராவணனை சம்ஹாரம் பண்ண உடனே ராவணன் விழுந்துட்டான். அப்படியே மாண்டான் இலங்கை வேந்தன் கம்பன், அப்படியே விழுந்துட்டானா பூமியில. விழுந்த உடனே தேவர்கள்லாம் புஷ்பம் மாதிரி ராமன் மேல ஜெய் சீதாராம் ஜெயத்யதிபலோ ராமஹான் சொல்லிட்டு, ராகவனுக்கு ஜெயன்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் புஷ்பமழை பொழிஞ்சிட்டார். அப்படி புஷ்பமழை பொழிஞ்ச உடனே ஓடி வரலாம் ஒரு பதிவிரதன். ஒரு பதிவிரதன் ஓடி வந்து ராகவனுடைய ராவணனுடைய சடலத்தை பார்க்கிறான். ராவணனுடைய சடலத்தை பார்த்து அவன் மார்புல விழுந்து ஓன்னு அழறான். உன்னை போய் யாராவது அழிக்க முடியுமா? நான் எவ்வளவு தப்பு பண்ணிவிட்டேன், நான் இவ்வளவு நாள் ஒரு கர்வத்தோட இருந்தன. எங்க அப்பா அசுரேஸ்வரன் இல்லையா, எங்க ஆத்துக்கார் ராட்சசேஸ்வரன், நான் என் புள்ள இந்திரஜித் இப்படியெல்லாம் நினைச்சுண்டு, இந்திரனே ஜெயிச்சவன் அப்படியெல்லாம் மனசுல நினைச்சுண்டு நான் கர்வத்தோட லங்கையில சுத்தின் இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ ஒண்ணுமே இல்லாம போச்சு, நீ இப்படி விழுந்து கிடக்கிறியே, என் பிள்ளையும் இழந்து உன்னையும் இழந்து நான் இப்படி தவிக்கிறனே. சுபகிருத் சுபமாப்னோதி பாபகிருத் பாபமாப்னுது விபீஷணஹா சுபம் பிராப்தா தொம் செய்வ நிகத்தோகுவி. புண்ணியம் பண்ணால் புண்ணியத்தை அடையலாம், பாவம் பண்ணால் பாபத்தை அடையலாம். விபீஷணன் என்ன புண்ணியம் பண்ணானோ தெரியல, எங்க இருக்காம பாத்துக்கோ. நீ என்ன பாவம் பண்ணியோ தெரியலையே, இப்படி பூமியில விழுந்து கிடக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்டு மார்பட படுத்துட்டு ஓன் அழறான். அப்படி ஓன் அழறப்போ உன்னை போய் ஒரு நரன் சம்ஹாரம் பண்ணணும், நரன் உன்னை சம்ஹாரம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சுண்டு திரும்புறாளாம். எங்க அந்த நரனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாளாம். திரும்பினால் எதிர பெருமாள் நிக்கிறாளாம். பெருமாள் என்ன நினைக்கிறாருனா, பார்க்கறதுக்கு ஒரு பதிவிரத்தையுடைய தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு பதிவிரத்தையினுடைய தர்மத்தை போக்கிட்டமே, நாம பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைக்கிறான் இல்லையா? தேவையில்லாமல் ஒரு பதிவிரத்தையுடைய ஒரு மாங்கல்ய பலன் போயிடுத்து பத்தியா, நம்மளால போயிடுத்து பத்தியா, இது எவ்வளவு பெரிய ஒரு அபச்சாரம் அப்படின்னு நினைக்கிறார். திரும்பி பார்த்தால் நீயா நரன் இல்லையா, ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் அதிபதி நீதான், எப்பேற்பட்டவன், சாதாரண புருஷனா நீ, நீதான் சாட்சா ஸ்ரீமன் நாராயணனே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமன் நாராயணாவே காட்சி அளிக்கக்கூடிய இந்த பெருமாளை பார்த்து சேவிக்கிறான். ராமாயணத்துல சில ராமாயணங்கள்ல சொல்லியிருக்கு, காந்த புராணங்கள் மற்றும் வால்மீகி ராமாயணத்தை சொல்லாட்டாலும் சில ராமாயணத்தை சொல்லியிருக்கு, ராமன் அந்த ஒரு க்ஷணம் விஸ்வரூபம் எடுத்து காட்டுறாராம். யாருக்கு? மண்டோதரிக்கு. மண்டோதரிக்கு விஸ்வரூபம் காட்டுறா, அம்மா நான் ராமன் இல்ல நரன் இல்ல, பார்த்துக்கோ நான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சங்கச்சக்கர ஏன்னா மகாபாரதத்தை ஏழு இடத்துல காட்டுறாரு, ராமாயணத்துல ஒரு இடத்துல கூட இல்ல, வால்மீகி ராமாயணத்தை கூட காட்டினார்னு இல்ல, காண்ட புராணாதிகள் போல இடத்துக்கு புராணங்கள்ல மண்டோதரிக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுமே அப்படின்னு பெருமாள் முடிவு பண்ணிட்டு சாட்சாத்தா என்ன பண்ணாருன்னா, பெருமாள் அப்படியே வந்து நாராயணாக ஸ்ரீமன் நாராயணாக சதுர்புஜத்தோட கட்டாட்சத்தோட இருக்காராம் மண்டோதரி முன்னாடி. இது மண்டோதரிக்கு ஏற்பட்ட ஒரு பலன். இது ஒண்ணு தலையம்சான பாருங்க. அடுத்து ராம பட்டாபிஷேகம். பெருமாள் விஸ்வரூபத்தை காட்டுறார். பெருமாள் விஸ்வரூபத்தை காமிச்ச உடனே விபீஷணன் முதலானவர்கள்லாம் மண்டோதரியை தேத்தி லங்கைக்கு அழைச்சிட்டு போயிடுறார். அப்படி அழைச்சிட்டு போனோடனே விபீஷணன் ராமனை லங்கைக்கு பிரார்த்திக்கிறான் வர சொல்லி. ஆனால் பதினாலு வருஷம் வனவாச பர்யந்தம் நான் ஊருக்குள்ள பிரவேசிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு சபதத்தினர் இருக்கிறதுனால இங்கேயும் லக்ஷ்மணனை அனுப்பி சுக்ரீவாதிகள் மூலமாக விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிடுறான். பட்டாபிஷேகம் பண்ண உடனே விபீஷணன் ஒரு வெள்ளிக்கிழமை தன்னுடைய மனைவியோட ராமனை வந்து பார்க்கிறான். பார்த்த உடனே ராமன் சொல்றான், சீத்தையை சகலவித அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு சீத்தையை அழைச்சிட்டு வரணும். இதுக்கு நடுவுலயே ஆஞ்சநேயர் போய் சீத்தைக்கு சொல்லிடுறார். சீத்தைக்கு நான் விஷயத்த சொன்ன உடனே சீத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஞ்சநேயனை மறுபடியும் அதே வார்த்தை சொல்ல, கிங் குருமி தது ந குருமி ததுரிஷம் பிரியம்னு, நான் என்ன கைமாறு செய்வனும் தெரியலையே அப்படின்னு கேட்க. சரி, விபீஷன் போய் சீதா பிரட்டிக்கு அந்த வெள்ளிக்கிழமை தினத்துல அவளை எண்ணெய் தேய்ச்சி தீர்த்தா மாட்டி சகல விதமான பட்டு பீதாம்பரங்கள்லாம் கொடுத்து அவளை ஆபரணங்கள்லாம் போட்டு அழகு பார்த்து அவளை அழைச்சிட்டு வரான். பல்லாக்கில் அவள் வரலாம், யாருக்கும் தெரியாமல் வெளில வரணும். அதனால மூடின பல்லாக்கில் அவள் வரா, யுத்த காலத்துக்கு வரா. ராமன் உட்கார்ந்துட்டு இருக்கார். 10 மாசம் கழிச்சு பார்த்தால் ஆத்துக்கார் தன்னை ஓடி வந்து கட்டி அணைச்சிப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு வரா. அப்படின்னு நினைச்சிட்டு வந்தபொழுது அவளுக்கு ஏமாத்தம் தான் மிஞ்சுது. இவன் நடந்து வரா, இவன் நடந்து வர்றத கூட அவர் கவனிக்கவே இல்லை பெருமாள். அப்படி கவனிக்கவே கவனிக்காம அவர் பாட்டுக்கு வந்துருக்க, கிட்ட போய் பாருங்கோ மன்னி வந்துட்டா அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றார். ஆ வந்துட்டாளா? ராமன் லோகத்துக்காக சில காரியங்கள் பண்றார். அவளை ஒரு காரியம் பண்ண சொல்லு, அக்னிய மூட்டி அவளை அக்னியில பிரவேசம் பண்ண சொல்லு. நான் க்ஷத்ரிய தர்மம் இது, க்ஷத்ரியனுடைய மனைவியை யாராவது அபகரிச்சுட்டு போனால் இது கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் வால்மீகி ராமாயணத்துல இது பண்ண வேண்டிய கர்த்தவியம் அப்படின்றதுனால பெருமாள் இந்த காரியத்தெல்லாம் பண்றார். க்ஷத்ரிய தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக என் மனைவி இன்னொருத்தனுடைய ஆத்துல இருக்கா அப்படின்றது இருக்கக்கூடாதுன்றபடினால நான் காப்பாத்திட்டேன் என் மனைவிய, என் தர்மத்தை நான் காப்பாத்திட்டேன். ஆனால் 10 மாசம் ஒருத்தனுடைய அரண்மனையில நீ இருந்திருக்க, அப்படி இருக்கிறப்போ உனக்கு எதுவும் களங்கம் இல்லாமல் நீ இருக்க அப்படின்றது உண்மை அப்படின்னால் நீ அக்னி பிரவேசம் பண்ணி உன்னுடைய சுத்தத்தை நீ காட்டு, உன்னுடைய சுத்தத்தா எப்படி இருக்குன்னு நீ காட்டுன்னு ராமன் சொல்ற. இது ஏன் அப்படி இந்த மாதிரி பண்றார் அப்படின்னா, அவள் மனசுல எந்த விதமான கலக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான். நான் 10 மாசம் மாற்றானுடைய கிரகத்துல இருந்த நம்மளை யாராவது தப்பா நினைச்சிருவாளோன்ற எண்ணம் அவளுக்கு இருக்கக்கூடாது. அக்னி பிரவேசம் பண்ணி தன்னுடைய பவித்திரத்தை அவ காண்பிச்சுட்டாள்னா லோகத்துல அவளை யாரும் தப்பா பேச போறது இல்லையா? அப்படி இருக்க சொல்ல நாம பண்ணிதான் காட்டணும் அப்படின்றது ஒரு வழி. சில ராமாயணங்கள்ல என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, மகாபாகவதனா இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை அவள் தப்பா பேசின அப்படின்னால நீயும் எம் மேல ஆசைப்படுற அப்படின்னு தப்பா பேசின ஒரு காரணத்துக்காக மகாபாகவத அபச்சாரம். யாராவது ஒரு அம்மா தன் பையனை பார்த்து இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாளா? அப்படி தப்பான வார்த்தையை அவள் பிரயோகித்தபடினால ராமன் சீதாதேவிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இது. இது எப்பேற்பட்ட தண்டனைனா, லக்ஷ்மணனே அடுப்பு அக்னியை மூட்டி அந்த அக்னியில பிரவேசிக்க சொல்றார் அப்படின்னு சில ராமாயணங்கள்ல இந்த வார்த்தையை சொல்றார். ஏதோ ஒண்ணு வெங்கடாசல மகாத்மியத்துல ஏற்கனவே சொன்னேன், அந்த அக்னியில அவள் உள்ள போன உடனே வேகவதி உள்ள போயிடுறா, சீதாதேவி வெளியில வரா, மாயா சீதை உள்ள போயிடுறா, ஒரிஜினல் சீதையானது வெளில வரா அப்படின்னு வெங்கடாச்சல மகாத்மியத்துல இருக்கு. சரி, அப்படி ஏதோ ஒண்ணு வெளியில வந்துட்டா, அக்னியில விழுந்தா சுத்தமாயிட்டா வெளியில வந்துட்டா, ஜெய் சீதாராம்னு கிளம்பிட்டா எல்லாரும். சரி, சீக்கிரம் போகணும் அப்படின்றது முடிவாய்ப்பு. சீக்கிரம் போகணும்னு முடிவானப்போ கொஞ்சம் இருந்தோ புஷ்பக விமானம் இருக்கு, குபேர விமானம், நிமிஷ நாயில் அங்க போயிடலாம். எங்கேருந்து? லங்கையிலிருந்து அயோத்திக்கு நிமிஷ நாயில போயிடலாம் அப்படின்றது சொல்றா எல்லாரும். எல்லாரும் சொன்ன உடனே விபீஷன் மொத்த பேருக்கும் இடம் இருக்காங்க. ஆ இருக்கு, வாங்கோ, எல்லா வாங்கினாலும் ஏறலாம், மொத்த பேருக்கும் இடம் இருக்கு, வாங்கோ. நடுப்புற குகன் இருக்கான், அவனையும் அழைச்சிட்டு போகணும்னு ராமன் சொல்றார். உடனே வானரால்லாம் சொல்றார், எங்க ஆத்துக்காரி எல்லாருமே சீத்தையை பார்க்கணும்னு சொல்றார். அதனால இது வால்மீகி ராமாயணத்துல இல்ல, இது அத்தியாத்ம ராமாயணத்துல சொல்ற விஷயம். எங்க ஆத்துக்காரி எல்லாம் சீத்தையை பார்க்கணும்னு சொல்றா, அதனால அழைச்சிட்டு போகணும். சாரி, அழைச்சிட்டு போலாமே அப்படின்னு ஒரு ஒரு க்ஷணம் அங்க இறங்கிட்டு தான் போயிடலாமே கிஷ்கிந்தையில அப்படின்னு ஒன்னு கிஷ்கிந்தையில இறங்குற. இறங்குன உடனே எல்லா வானரி இல்லையா, வானரா வானரி ஏதோ ஒன்று இல்லையா, வானரங்கள் இதுங்கெல்லாம் வானர கூட்டத்துக்கு பெண்மணிகள், அந்த பெண்மணிகள்லாம் என்ன பண்றானா, சீத்தையை அழகா பார்க்கிறான், விசித்திரமா பார்க்கிறான். கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, அழகா தான் இருக்கு. இவ்வளவு அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? அப்பவும் அழகு தெரியலையே, பகவான் இவ்வளவு வேஸ்டா படைச்சுட்டானே, அந்த பின்னாடி ஒரு வாழை மட்டும் வச்சிருந்தாங்க, எவ்வளவு ஒரு அழகா இருக்கும் இல்லையா. எப்பேற்பட்ட அழகா இருந்திருப்போம் இந்த பதிவிரத்தை. அந்த அங்க பகவான் பிரிச்சு வச்சுட்டானே, இன்னும் அவ்வளவு ஒண்ணு சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு இந்த வானர கூட்டங்கள்லாம் சொன்ன உடனே அனுமான பெருமாள் அனுப்புகிறார். ஏன்னா அங்க பரதன் தயாரா இருப்பான், அவன் பரதன் பக்திமான், சத்யசந்தன், தவற மாட்டான், பரதனுக்கு போய் சொல்லு அப்படிங்கிறார். நேர ஹனுமான் புறப்பட்டுட்டார். ஏன்னா புஷ்பக விமானத்தை காட்டிலும் வேகமா போவார், அதனால வேகமா போறார். வேகமா போன வழியில குகனையும் ஏத்திக்கிறார். சில புராணங்கள்ல இருக்கு, எங்க ஊர் விசேஷம் இருக்கு, மதுராந்தகம். இப்படி போகும்பொழுது ஞானப்பிரதாமலைன்னு கருங்குழின்னு ஒரு ஊர், அந்த கருங்குழியில ஞானப்பிரதை பகவானுக்கே ஞானத்தை கொடுத்துதான் அந்த மலை. என்ன ஞானத்தை கொடுத்தது அப்படின்னா, இந்த பக்கமா போகணும்னு சொன்னியே, இந்த பக்கமா போகும்போது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த சொன்னியே, நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு அந்த மலை பெருமாளுக்கு ஞாபகப்படுத்தான். இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குன்னு கதை சொல்றான். எங்க ஊர்ல இருக்க பெரியவாள்லாம் சொல்லி அது வழியா கேட்டு கேட்டு வந்தவன் அங்கெல்லாம். அப்படி இருக்கிறப்போ அங்க மகரிஷி இருக்கார். அந்த மகரிஷிக்கு நாங்கள் வந்து நீ காட்சி தரேன்னு சொன்னேன், நீ சீதையை தேடிந்து போகும்பொழுது அவர் ஆசிரமத்தில் ஒன்று கூப்பிட்டார். அப்படி இருக்கிறப்போ அந்த விபண்டக மகரிஷிக்கு நாம வந்து காட்சி கொடுக்கணும், நான் வரும்பொழுது வரேன்னு நீங்க சொன்னீங்கோ அதை மறந்துட்டு வேகமா போறீங்களே அப்படின்னு சொல்ற. உடனே புஷ்பக விமானத்தை இறக்கி அந்த மகரிஷி காட்சி கொடுக்கிறார். எப்படி காட்சி கொடுக்கிறார்னா, கல்யாண திருக்கோலத்தோட காட்சி கொடுக்கிறார். இன்னைக்கும் எங்க ஊர்ல மதுராந்தகத்துல பெருமாள் சீதாதேவியுடைய கரத்தை பற்றி கொண்டு நிற்பார். எங்கேயுமே அந்த மாதிரி திருக்கோலம் பார்க்க முடியாது, சீதை தனியா பெருமாள் தனியா தான் இருப்பான். ஆனால் எங்க ஊர்ல மட்டும் ரெண்டு விசேஷம் இருக்கு எங்க ஊர்ல. ஒன்னு சீதாதேவியுடைய கரத்தை பற்றி கொண்டு ராமன் நிக்கிறது ஒரு விசேஷம், இன்னொன்னு வந்து பாஷ்யகாரர் ராமானுஜர் கிரகஸ்தரா வெள்ள வேஷ்டியில இருக்கிறது ஒரு விசேஷம். எங்கேயுமே வெள்ள வேஷ்டியில பார்க்க முடியாது, எல்லா இடத்துலயும் சன்னியாச திருக்கோல, அது திருமலையா இருக்கட்டும், அது மேலக்கோட்டையா இருக்கட்டும், இல்ல திருப்பதியா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் சன்னியாச கோலத்தோடையும் ஒரு அவர் பிறந்த சீபெரும்புதரா கூட இருக்கட்டும் ஒரு திருதண்டத்தை கையில வச்சுட்டு தான் இருப்பார் ராமானுஜர். எங்க ஊர்ல மட்டும்தான் அவர் எப்படி இருப்பார்னா, வெள்ள வேட்டி இதே மாதிரி வெள்ள உத்திரியத்தோட ராமானுஜர் பெரிய நம்பிகளோட இருப்பார். இதெல்லாம் எங்க ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம், சந்தர்ப்பம் ஏற்படுறதுனால சொல்ற வழக்கம். அடியன் எங்க ராமாயணம் சொன்னாலும் இதை சொல்லாமல் மேல போறது இல்லை. ஏன்னா அடியன் ஊரோட விசேஷம், அடியன் ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை இல்லையா. ஏன்னா எல்லாரும் சேவிக்கலாம் இல்லையா, இப்ப எங்கேயும் இல்லை, கோயங்கன்னு ஒரு 60 கிலோமீட்டர்ல தான் இருக்கு, தள்ளி எங்கேயோ இல்லையே. ஏறிகாத்த ராமர்னா சுப்பிரசித்தமா இருக்குது இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு ஊர் அது. அப்படி ராமன் அங்க இறங்கி காட்சி கொடுக்கிறார். சரி இங்க வந்தாச்சு, வந்த உடனே அயோத்திக்கு வரார். அயோத்திக்கு வந்தோடனே பரதன் சொன்ன உடனே எல்லாரும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். கதையெல்லாம் நமக்கு தெரியும், மேல பட்டாபிஷேகத்துக்கான நாள் குறிக்கிறார். இது ராமனுடைய பட்டாபிஷேகம் ஏற்பாடு ஆறுது. ராமனுடைய பட்டாபிஷேக ஏற்பாடு ஆன உடனே இங்க பார்க்கிறா எல்லாரும் வந்துட்டா பட்டாபிஷேகத்துக்கு, எங்க இருக்கக்கூடிய ஜனங்களும் வந்தாச்சு. புரோஹிதாய சிரேஷ்டாய சுஹ்ருத்ய வேதயத்து, சிரேஷ்டமான புரோஹிதர்கள், புரோஹிதர்கள்னா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறவா, வேத மந்திரங்களை உத்கோஷிக்கிறவா. லோகத்துல இந்தியாவில இருக்கக்கூடிய மொத்த பேரும், ஏன்னா இந்தியாதான் லோகம், மத்த தனித்தனியா இருக்க லோகம்லாம் நமக்கு தெரியல அப்போ, ராமாயண காலத்துல நம்ம ஊர் மட்டும்தான். அப்படி லோகத்துல இருக்க மொத்த பேரும் வந்துட்டான், மொத்த வேத கோஷங்கள் மொத்த பேரும், வேதம் உத்கோஷிக்கிறவள் மொத்த வேத விற்பன்னால் மொத்த பேரும் வந்திருக்கான், லோகத்துல இருக்கக்கூடிய மொத்த மகரிஷிகளும் வந்துட்டான், சுகிருத்யஸ்த ராமனுடைய சுகிருத்கள் எல்லாரும் வந்திருக்கான். தத்த பிரயதோ விருத்தா வசிஷ்டோ பிராமணை சகம், அந்த ராமனை உட்கார வச்சு எல்லா விருத்தாலும் ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அது எப்படின்னா, ராமம் ரத்னமயே பீட்டே சக சீதம் நவேசேத்து, ராமம் ரத்னமயே பீட்டே, அந்த ரத்னமா மயமா இருக்கக்கூடிய சிம்மாசனத்துல எல்லாரும் சேர்ந்து ராமனை உட்கார வைக்கிறாங்க. வசிஷ்டோ வாமதேவ ஜாபாரிரத காஷ்யபம், வசிஷ்டர் இருக்கார், வாமதேவர் இருக்கார், இவெல்லாம் அவருடைய குல குருக்கள். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், இவ மொத்த பேரும் சுத்தி இருக்கா. எதுக்கு, ராமனுக்கு கிரீடத்தை அணிவிக்கிறதுக்காக. ஏன்னா தானா எடுத்து அணிவிக்க கூடாது, ஒரே முனிவர் கூட அந்த தங்க தட்டில் கிரீடத்தை வாங்கி என்ன பண்ணணுமா, மொத்த பேரும் இவ 4 பேரும் சேர்ந்து அணிவிக்கிறார். எப்படின்னா, அதுவும் சாதாரணமா இல்ல, இந்த முனிவர்கள் மட்டும் இல்ல, காத்யாயன சூயஜ்ஞஸ்த கௌதமோ விஜயஸ்ததாம். காத்யாயனி இருக்கா, அனசூய இருக்கா, அகல்யா இருக்கா. கௌதமஹானா கௌதமனோட சேர்ந்து அகல்யும் சேர்த்து இவா எல்லாம் சேர்ந்து வந்து அப்யசின் ஜன் நரோ வியாக்ரம் பிரசன்னே சுகந்தினா. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நதிகள்ல இருந்தோம், என்னென்ன நதிகள் இருக்கோ, நர்மதா, கோதாவரி, கங்கா, இப்படி என்னென்ன நதிகள் இருக்கோ எல்லா நதிகள்ல இருந்தும் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் எடுத்துன்னு வந்து அப்யசின் ஜன் ராமனை குளிப்பாட்டாளாம், ராமனுக்கு திருமஞ்சனம் பண்றான் மொத்த பெரும் செஞ்சு. அப்படி சலிலேன சகசிராட்சம், சலிலேன சகசிராட்சம், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நதிகள், ஆயிரக்கணக்கான நதிகள் எங்க இருக்குன்னே தெரியல இன்னைக்கு இல்லையா. ஆயிரக்கணக்கான சகசிராட்சம்னு சொல்லியிருக்கான், ஆயிரக்கணக்கான நதிகள்ல இருந்து என்ன பண்ணலாம், வசவோ வாசவம் ஏதா எல்லா வேத மந்திரங்கள் உத்கோஷிக்க மொத்த பேரும் சேர்ந்து சபாயாம் ஹேமவர்ணாயாம் மொத்த பேரும் சேர்ந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார். என்னன்னா, நானா ரத்னமயே பீட்டே கல்பயித்வா யதாவிதி கிரீட்டேன ததப்பச்சாத்து வசிஷ்டேன மகாத்மனா. வசிஷ்டன் அந்த கிரீடத்தை எல்லாரோட சேர்ந்து வசிஷ்டன் அந்த கிரீடத்தை எடுத்து ராமனுடைய பட்டாபிஷேகமா ராமனுக்கு சார்த்ததாரா, ராமனுடைய பட்டாபிஷேகமானது நிறைவேறதான். இதான் கம்பன் சொல்றான், அனுமன் அரியணை தாங்க வசிஷ்டனே புனைந்தான் மௌலி இல்லையா. வசிஷ்டன் அந்த கிரீடத்தை எடுத்து சமர்ப்பிக்கிறான், இது ராமனுடைய பட்டாபிஷேகம். இப்பேற்பட்ட ராமாயணம் இது நமக்கு இதோட இதுக்கு மேல இருக்க உத்தரகாண்டம் சொல்ற வழக்கம் இல்ல பெருமை பெரியவாள் இதுல. உத்தரகாண்டத்தை நாம சொல்றது இல்லை, ஏன்னா ராமனுடைய பிற்காலங்கள் யாருமே ஏத்துக்கிறது இல்லை, அது நடந்தது நடக்கல, அது ஏதோ ஒன்று சீதாதேவியை கொண்டு போய் எங்க வேணா விட்டுருக்கட்டும் இல்லையா. லவகுசால் பாடினப்பவே உத்தரகாண்டத்தெல்லாம் பாடவே இல்லை, வால்மீகி எழுதினப்பவும் உத்தரகாண்டத்தை முதல்ல எழுதினேன் இல்லையா. அதனால நடந்ததோ நடக்கலையோ வண்ணான்னு சொல்லி கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்தில் விட்டார் உடல, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ராமனுடைய பட்டாபிஷேகம் மதுரேன சமாப்பம் ஏதுன்னு சொல்லியிருக்கான் சாஸ்திரத்துல. எதுவா இருந்தாலும் இந்த 9 நாள் ராமாயணம் நாம உபன்யாசம் பண்றோம் அப்படின்னா, உபன்யாசம் கேட்கிறோம் அப்படின்னா மதுரேன சமாப்பயே அப்படின்னா ராமன் பட்டாபிஷேகத்தோட முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ராமன் கஷ்டப்பட்டார், ராமன் வண்ணான்னு சொன்னா எடுத்துட்டு போய் மனைவியை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்தில் விட்டார், அதுக்கப்புறம் சீதையை நினைச்சு ஏங்கிட்டே இருந்தார், அதெல்லாம் நமக்கு இல்லை இல்லையா. அதெல்லாம் கதை இருக்கு இல்லன்னு இல்லை, ஆனால் மதுரேன சமாப்பியர் அப்படின்னு ராமனுடைய பட்டாபிஷேகத்தோட நாம் இந்த 9 நாள் இந்த நவாண்ணிக்கம் நவதின ராமாயணத்தை இதோட முடிச்சுப்போம். இந்த வால்மீகி ராமாயணம் 9 நாள் சொல்றதுன்றது வழக்கத்தில் இருக்கிறது ஒரு விஷயம், 48 நாள் சொல்லுவா, 9 நாள் சொல்லுவா. ஏகதின ராமாயணம்னு இருக்கு, ஏகதின ராமாயணம்ன்றது ரொம்ப சிரமசாத்தியம், ஒரே நாள்ல சொல்லிட முடியாது. 9 நாள் ராமாயணம்ன்றது ரொம்ப சுலபமா சொல்லக்கூடிய விஷயம், ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு தலைப்பு வச்சுட்டு நாம் இன்னும் அடியேன் சொல்லாதது ஏகப்பட்ட விஷயங்கள் ராமாயணத்துல இருக்கு, விரிவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். அடியேன் ராமாயணத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய விஷயங்கள் விட்டுருக்கலாம் இல்லையா, விட்டுருக்கலாம் என்ன விட்டேன் அப்படியேதான் சொன்னோம், நிறைய விஷயங்களை விட்டுட்டு தான் மேல சொன்னேன் இல்லையா. இன்னும் சபரிய பத்தி 1 மணி நேரம் பேசலாம், அவ யாரு, அவள் எந்த ஜென்மத்திலிருந்து இருக்கா, இப்படி எல்லாம் பேசலாம். ஆனால் இந்த 9 நாளும் பெரியவாள் நான் எத்தனையோ விஷயங்களை சகிச்சிக்க முடியாமலும் சொல்லியிருக்கலாம், தப்பான விஷயங்களும் சொல்லியிருக்கலாம், கரெக்டான விஷயங்களும் சொல்லியிருக்கலாம், எல்லாம் புதுசா எதுவும் சொல்லவே இல்லை, எல்லாம் பெரியவாளுக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான் சொன்னேன். சொல்றோம் அடியனுக்கு 32 வயசு, இந்த 32 வயசை காட்டிலும் இங்க இருக்கிறவா எல்லாருமே மோஸ்ட்லி பெரியவாளா, ஒரு சிலரை தவிர மோஸ்ட்லி பெரியவாளா தான் இருப்பான், யாரும் அது கம்மியா இருக்க மாட்டான். நான் கேட்ட ராமாயணத்தை காட்டிலும் பெரியவாள் நிறையவே ராமாயணம் கேட்டிருக்கலாம் இல்லையா. ராமாயணம்ன்றது எல்லாரும் பிரதி தினம் கேட்டுட்டே இருக்க ஒண்ணுதான் இல்ல, ராமாயணம் கேட்காமல் யாருமே இல்லை. ராமாயணத்தை பிரதி தினம் போட்டுட்டு இருக்கான் டிவியில சீரியலும் நம்ம பார்த்துதான் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ 9 நாளும் அடியன் சொல்றதை கேட்டு இங்க வந்திருந்து கேட்டவாள் எல்லாருக்கும், இதை ஏற்பாடு பண்ண இந்த கமிட்டிக்காரால் எல்லாருக்கும், இதே மாதிரி பெரியவாள் எல்லாரும் ராமாயணம் கேட்டு பூயோ பூயோ வர்த்தித்தாம், அதுவும் ஐஸ்வர்யங்களும் ஆயுள் ஆரோக்கியங்களும் சுமூகமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் சுபிக்ஷமா இருக்கணும்னு அவள் அந்த ராமச்சந்திரமூர்த்தியே பிரார்த்திச்சுட்டு இதோட அடியன் முடிச்சுக்கிறேன். ஏவமே தத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவஹ பிரவ்யாஹரத வித்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் லாபத்தே சாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தே சாம் பராபவஹ ஏஷாம் இந்தீவரச்சாமுஹ ஹிருதயேசு பிரதிஷ்டிதஹ காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதஹ பிராமணா சந்து நிர்பயாஹ காவேரி வர்த்ததாம் காலே காலே வர்ஷது வாசவஹ ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்கஸ்ரீஷ்ட வர்ததாம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீமஹேஷாம் கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஸ் ஸமஸ்தாஸ் சுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மஹனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களா சாஸன வரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஸ்த பூர்வைராச்சாரி சத்கிருதாயாஸ்து மங்களம்.